தானியல் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே நாம் இந்த தானியலின் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் இந்த புத்தகத்திலிருந்து அநேக படிப்படியாக அடிப்படையான ஒரு குழந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பதைப் போல ஆண்டவர் அநேக சத்தியங்களையும் உண்மைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் ஏதோ நம்ம வெளிப்பாடுகளை அறிந்து கொண்டு மெய் செலுத்து கொண்டு இருப்பதற்காக அல்ல. இந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? ஐயோ என்ன செய்யணும் நம்ம வாழ்க்கை? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், மாறணும். வசனம் கொடுத்துருக்குது ஆண்டவர், அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அஸ். படிப்படியாக நாளைக்கு என்னென்ன செய்யணும் அதுக்குரிய வழிமுறைகளை விதிமுறைகளை ஆண்டவர் திருவசனத்தின் ஊடாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் வேதம். இந்த வசனத்தின்படி வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒருவனுமே கிடையாது. தேவ சமூகத்தில் ஜபத்தில் தரித்திருந்து வெக்கப்பட்டு போன ஒரு மனிதனே கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷருக்கு தோல்வியே கிடையாது. எது நடந்தாலும் அவன் அதுல தேவனுடைய சித்தத்தை பார்க்கிறான். நமக்கு உலகத்தரமா தோல்வின்னு சொன்ன வேலையை நமக்கு விட்டு போயிட்டா தோல்வி நினைக்கிறோம். அதுலயும் ஆண்டவர் நன்மை வச்சிருக்கிறார். ஏன்னா நம்முடைய தேவன் தீமையை, சத்தமா சொல்லுங்களேன், தீமையை, இன்னும் சத்தமா சொல்லுங்க, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். வேற யாரும் செய்ய முடியுமா? அது ஒரு தேவனாலதான் முடியும். விசாசி நமக்கு தீமைக்காக, நம்முடைய தீங்குக்காக நம்ம விழுந்து போகணும், நம்ம கெட்டு போகணும், எப்படியாக நம்ம வழி விலகி போயிடணும், ஆண்டவரை மறந்துடணும், மறந்தழிச்சினோன்னு விசாசி என்னெல்லாம் கொண்டு வரானோ ஆண்டவர் என்ன செய்வார்? நீங்க ஜெபிக்கிற ஒரு மகனா, ஜெபிக்கிற ஒரு மகளா இருப்பீங்கன்னு சொன்னா அந்த சூழ்நிலையை ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் மாற்றி விசாசி வெட்கப்பட்டு போகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசி தவறாமல் சொல்லலாமே. இன்றைக்கு நாம் ரெண்டாவது அதிகாரத்துக்குள்ள வரப்போகிறோம். இப்போ வந்து விட்டோம், ரெண்டாவது அதிகாரத்தில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம கடந்த வாரம் முடிக்கும் பொழுது ரெண்டாம் அதிகாரத்தில் தானியேல் உடைய ஜபத்தை நாம் பார்த்தோம். எப்படியாக தானியேல் ஆண்டவர் நேபுகாத்நேசர் ராஜாவுக்கு கொடுத்த அந்த சொப்பனத்தின் சொப்பனத்தையும் விளக்கத்தையும் தானியேல் புரிந்து கொள்வதற்கு, அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை இந்த ஜனங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு, இந்த ராஜாக்கு எடுத்து சொல்வதற்காக தானியேல் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிக்குரிய ஜெபம். ஒரு தேவ மனுஷன் எதை செய்தாலும் எதில் தான் செய்யணும்? ஜெபத்தில் செய்யணுங்க. போன வாரமும் சொன்னேன், போன வாரம்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், பிரச்சனை வந்தாதான் நீ ஜெபிக்கிறன்னு சொன்னா அதுதான் பிரச்சனையே. என்னதுங்க? பிரச்சனை வந்தாதான் நீ ஜெபிக்கிறன்னு சொன்னா, If you pray only when you are in trouble, you are in trouble. தேவ மனிதர்கள் பிரச்சனைக்கு முன்பாகவும் ஜெபிப்பார்கள், பிரச்சனை நடுவிலும் ஜெபிப்பார்கள், பிரச்சனையிலிருந்து மேற்கொண்டதுக்கு அப்புறமா ஜெபிப்பார்கள். ஜெபம் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறிவிடுகிறது. அதான் தானியேலின் புத்தகம் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். இப்ப தானியேல் என்ன பண்றாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூப்பிடுறாரு, வாங்கப்பா நம்ம நாலு பேரை நம்ம என்ன செய்யலாம், சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்தை முன்னிட்டு ஜெபித்தார்கள். நிறைய பேர் என்ன கேட்கணும், ஆண்டவரே உமக்காக நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்துருக்கிறேன், உமக்காக இத்தனை நகை நட்டை கொடுத்துருக்கிறேன், ஆண்டவர் உங்க சபை கட்டுறதுக்காக இங்க இது இதை பண்ண, இத்தனை சபையை நான் கட்டினேன், இத்தனை ஊழியர்கள் தாங்கினேன், இத்தனை மிஷினரி தாங்கினேன், இப்படி எல்லாம் நம்ம ஆண்டர் பாதத்துக்கு போய் நிக்க முடியாது. ஆண்டர் பாதத்துல போய் நிற்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களின் முன்னிட்டு நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன், நான் செய்தவைகளின் நிமித்தமாய் அல்ல, எனக்காக நீர் செய்தவைகள் நிமித்தமாய் வருகிறேன். அவருடைய இரக்கத்தின் முன்னிட்டு நீங்க போயிட்டீங்கன்னா நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் காட்ட வல்லவராயிருக்கிறார். விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ தானியேல் ஜபிக்கிறாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நாலு பேர் ஜபிக்கிறாங்க. ஏன்னா ஜபத்தினால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ஜபம் காரியங்களை மாற்றும். ஜபித்தால் தேவனுடைய ஜெயத்தை நீ காண்பாய், நீ ஜபித்தாய் தேவனுடைய வழிநடத்துதல் நீ புரிந்து கொள்வாய். இப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவரே கேட்டு ஜபிக்கிறாங்க, ஆண்டவரே இந்த ராஜா ஏதோ ஒரு கனவு கண்டிருக்கிறாரு, கனவையும் சொல்ல சொல்றாரு, அதோடைய வியாக்கியானத்தையும் சொல்ல சொல்றாரு, விளக்கத்தையும் சொல்ல சொல்றாரு, தயவு செய்து எங்களுக்கு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க ஆண்டவரே. அவங்க கனவை தேடி ஓடினாங்க, ஆனா ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். இது என்ன தெரிய வருகிறது? ஆண்டவர் சில சமயத்தில் நாம் எதிர்பார்க்கிற வகையில் பதிலை கொடுக்க மாட்டார், ஆனால் பதிலை கொடுப்பார். அதுதான் நம்ம ஜெபிக்கணும், ஐ நீட் ஆன்சர் லார்ட். இப்படி தான் வரணும் ஆண்டவர் பதில், அப்படி தான் வரணும்னு நம்ம சொல்லக்கூடாது ஆண்டவருக்கு. ஏன்னா அவர் நம்மளை படைத்தார், நாம் அவரை படைக்கவில்லை. நேபுகாத்நேசா ராஜா கண்டது கனவு, ஆனால் தானியேலுக்கு கிடைத்ததோ தரிசனம். தூங்குறவனுக்கு தான் கனவு வரும், விழிச்சிருக்கிறவனுக்கு தரிசனம் வரும். ஏன்னா அவங்க விழிச்சிருக்காங்க. தூக்கம் எங்கே வரும்? இந்த விளக்கத்தை ஆண்டு கொடுக்கலன்னு நாளைக்கு எல்லாரும் சாவடிச்சிட்டு போகிறாங்க. தூக்கம் வருமா நமக்கு? இன்றைக்கி தான் கடைசி ராத்திரி, நான் உயிர் வாழ போகிறோம், ஆண்டவரே கொஞ்சம் பிச்சை போடுங்க ஐயா வாழ்க்கையை அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் படித்தீங்கன்னா அப்படியே தலைக்கட்டை வர கத்தி வைக்கிற மாதிரியே இருக்கும், அப்படியே தூக்கு கயிறு தொங்குற மாதிரியே இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி. எங்கே தூக்கம் வரும்? அடைச்சே, இதுக்கு மேலே எங்கே தூங்குற மாதிரி இருக்கு, வாங்க யா சேர்ந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு அவங்க உட்காந்து ஜபிச்சு முடித்தோன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தரிசனத்தை கொடுக்குறார். ஏன்னா ஜபம் கேட்கிறவர் அவர் ஒருவர், பதில் தருகிறவரும் அவர் ஒருவர். நீங்கள் எங்கன்னா போய் யாருக்கிட்டனா ஜபம் பண்ணுங்க, பதிலே வராது. ஏன்? இயேசு கிறிஸ்துடைய அம்மா கிட்ட கூட ஜபம் பண்ணுங்க, பதில் வராது. என்னால ஜபம் ஆண்டவருடைய நாமத்தை கொண்டும் அவருடைய ஆழ்தத்துவத்தை கொண்டும் நாம் ஜபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஜபிக்கணும் நம்ம நேரடியா. எந்த அச்சு செட்டில் போய் ஜபம் பண்ணாக்கா நமக்கு ஜபத்துக்கு பதில் வராது. ஏன்னா இயேசுன்னு ஒருவர் வந்துட்டாரு, மரிச்சிட்டாரு நமக்காக, அவர் பிதாவின் வலது பார்சத்தில் நித்திய ஆசாரியனாக அவர் வீட்டிருக்கு அப்படின்னால வேற யாருமே நமக்கு தேவையில்லை. இயேசு இருந்தா போதும். அதான் எபிரேயர் 10, இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தின் ஊடாக திரைசிலையை இரண்டாக என்ன செய்திருக்கிறாரா, திறந்திருக்கிற அப்படின்னால கிருபை ஆசனத்துக்கு முன்பாக நம்ம எப்படி போலாமா? விடுதலையோட போலாம். இப்ப தானியேல் ஜபிக்கிறார், அவருடைய ஜபத்திலிருந்து 7 குறிப்பு கடந்த வாரம் பார்த்தோம். அந்த குறிப்பை பார்த்து விட்டு நம்ம தொடர்ந்து போகலாம். ஆங்கிலத்தில் இருக்கும் குறிப்பு, நான் அது உங்களுக்கு தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன். இந்த ஜபத்தில் இருக்கிற 7 குறிப்புகள், முதலாவது அவர்கள் என்ன சொல்லி ஜபம் பண்றாங்க, ஞானமும் வல்லமையும் உம்முடையது. சொல்லுங்க எல்லாரும் பார்த்து, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஞானமும் வல்லமையும் உம்முடையது. ஆண்டவரே அவர்களுடைய ஜபத்தில் முதலாவது கோரிக்கை தான். இப்படி யாரும் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜெபத்துக்கு உட்காந்தவன் ஆண்டவரே அவங்ககிட்ட நல்ல கோல்டு கம்பல் இருக்கு ஆண்டவரே, என்கிட்ட வெறும் இத்தனை உண்டு தான் இருக்குது ஆண்டவரே, 1/2 கிராம் கூட வராது ஆண்டவரே. எடுத்தவொன்னே நம்ம தேவைகளை தான் என்ன பண்றோம், கொண்டு போய் ஷாப்பிங் லிஸ்ட் தான் வைக்கிறோம். கேட்கறது தப்பு கிடையாது, ஜெபம்ன்றது கேட்கறது தான். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த எல்லா ஜெபத்திலையும் கேளுங்கள் சொன்னாரு, சொல்லுங்கள்னு சொன்னாரு. ஜபத்தை கேட்கணும், பேசணும், ஜபத்தை சிந்திக்க முடியாது. நிறைய பேர் அப்படியே பெரிய ரிஷி மாதிரி உட்காந்துருவோம், கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, ஜபம் பண்ணுறீங்க, எங்கே சத்தமே இல்லை. ஏன்னா ஜபம் என்றால் வாயை திறந்து பேசணும். யோசிச்சு பாருங்க, என் மனைவிட்ட போயணுமா, என் மனசில் இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரிவிக்கணும்னு விரும்புகிறோமா, சொல்லுங்க. பல 600 விடுவாங்க போல தெரியுது, விடமாட்டாங்க, சொல்கிற ஒரு பேச்சுக்கு. நம்ம நிறைய பேர் அப்படிதான், ஜபம்னா நம்ம வாயை திறக்கிறது கிடையாது, மற்றவங்க ஜபிச்சா கூட அப்படியே ஊமைகள் மேலே நிற்கிறது. இல்லை அப்படி இருக்கக்கூடாது, மற்றவங்க ஜபிச்சா அந்த ஜபத்தை கேட்கணும். நாம் அந்த ஜபத்துக்கு என்ன சொல்லணும், ஆமாண்டவரே ஆமேன், அப்படி ஆகட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் அந்த ஜபத்துக்கு ஆமேன்னு சொல்றீங்களோ அந்த ஜபத்தில் இருக்கிற பங்கு உங்களுக்கும் உண்டு, இல்லைன்னா தலைமலை குண்டு. இவங்க ஜபிக்கிற ஜபத்தின் முதலாவது குறிப்பு, ஞானமும் வல்லமையும் உம்முடையது ஆண்டவரே. ஏன்னா வேதத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அறிவு அல்ல நமக்கு கொடுப்பது, அறிவு அவரால் உண்டானாலும் அவருடைய முக்கிய நோக்கம் உன்னை அறிவாளியாய் மாற்றுவது அல்ல, உன்னை ஞானவான மாற்றுவது. அறிவுக்கும் ஞானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அறிவாளியா இருந்தா நல்ல வேலை மட்டும் தான் கிடைக்கும், ஞானவானா இருந்தா நீ உயிர் வாழ்வாய். கர்த்தருக்கு பயப்படுதல் அறிவின் ஆரம்பம்னு சொல்லல, கர்த்தருக்கு பயப்படுதல், ஐயோ இந்த சத்தம் எனக்கு பத்தாதுங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நம்முடைய தேவன் ஞானத்தை கொடுக்கிறவர், அவரே ஞானம். அது மாத்திரமல்ல வல்லமை அவருடையது, அவரால் அசைக்க முடியாத சூழ்நிலை கிடையாது, மாற்ற முடியாத காரியம் கிடையாது. இயேசு சொல்லிட்டார், என்னால் அன்றி உங்களுக்கு உங்களால் ஒன்றும், சொல்லுங்கள், என்னால் அன்றி உங்களால் உங்களுக்கு ஒன்றும், அதை மறந்துடாதீங்க. அவரால் அன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு இல்லாமல் வாழ்க்கை ஜீரோ தான், ஒரு பூஜ்யமான ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை தான். ஒவ்வொரு காலையில் எழுந்திருக்கும் போது சொல்லுங்க, ஆண்டவரை இந்த நாளை வந்து உம்மால இன்றி என்னால் இந்த நாளை கடக்க முடியாது. ஏன்னா அவரை இன்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. அதான் முதலாவது குறிப்பு அவங்க ஜபத்தில். ரெண்டாவது குறிப்பு, தேவன் காலங்களையும் நேரங்களையும் மாற்றுகிறவர். கிறிஸ்தவங்களுக்கு எப்போங்க நல்ல நேரம் சொல்லுங்களேன், கிறிஸ்தவங்களுக்கு எப்போ நல்ல நேரம்? எல்லா நேரமும் நல்ல நேரம், என கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான். நீ எப்பவும் ஜெபிக்கலாம், நீ எங்க இருந்து வேணாலும் ஜெபிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மதத்தார் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம்ல இருந்து கடவுள் பேரை சொல்ல மாட்டாங்க. அங்க ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா நீ எங்க இருந்தும் அவரை நோக்கி கூப்பிடலாம். சமுத்திரத்தின் ஆழத்திற்கு சென்றாலும் அங்கே உடைய கரம் என்னை தாங்குகிறது. தேவ கரம் எங்கேயும் உங்களை தாங்கும். ஏன்னா உங்களை தாயின் கருவில தெரிந்து கொண்டவர், உங்களை உருவாக்கியவர் அவர் ஒருவர். ராமன் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காலங்கள் அவருடைய கையில் இருக்குன்னு சொல்லுங்க, நேரம் அவருடைய கையில் இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம தான் பதட்டப்படுறோம், ஐயோ வயசு போகுது வயசு போகுது. அவருக்கு தெரியாதா? அவர் அதனதின் காலத்தில் அதனதின் காரியங்களை நேர்த்தியாக செய்வார். ஒரு சிலர் சிரிக்கிறத பார்த்தா நீங்க இன்னைக்கு காலையில தான் சொல்லிட்டு வந்த மாதிரி தெரியுது. ஆண்டவர்கிட்ட வயசு போதா? போட்டோம், எனக்கும் தான் போயிட்டு இருக்கு. பிடிச்சி வச்சுக்க முடியுமா வயச? முடியாது. என்னைக்கு இங்க இருக்கிற குழந்தைங்க என்ன பார்த்து தாத்தான்னு கூப்பிடுறாங்க தெரியாது. கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. சில தாய்மார்கள் ரொம்ப அன்புள்ளவங்க, அதெல்லாம் கத்துக் கொடுக்குவீங்க. அதுல ஒரு ஆச்சரியமா கிடையாது. வயசு போதா போக வேண்டியதுதான். ஆனா இந்த வாழ்ந்த வாழ்க்கையில ஆண்டவருக்காக நான் என்னத்தை செய்தேன் என்பது முக்கியம். இயேசு உன்னுடைய வாழ்க்கையில இருந்துட்டாருனா நீ உன் வாழ்க்கையில எதையுமே இழக்கலன்னு நினைச்சுக்க, புரிஞ்சுக்க. You have not lost anything if you have Jesus in your life. இயேசு இல்லாதவன் தான் ஐயோ வாழ்க்கையில ஒன்னும் அனுபவிக்கலையே. இயேசு இருந்துட்டார்னா அவர் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதுனால நமக்கு என்ன தேவையோ எல்லாமே அவரா மாறுகிறார். ஆனாலும் காலங்கள் அவருடைய கையில இருக்கிறது. அவர் நினைச்சார்னா அப்படி சன பொழுதுல உன் கண்ணீரின் காலத்தை ஆனந்த களிப்பின் காலமாய் மாற்ற முடியும். உன் துக்க காலங்களை மகிழ்ச்சியின் காலமாய் மாற்ற முடியும். உன் கடன் பிரச்சனையின் காலத்தை நீ மனம் திரும்பி கடன் வாங்க மாட்டேன்னு நீ தீர்மானிச்சு, ஆண்டர்கிட்ட ஒழுங்கா வேலைக்கு நான் போவேன்னு நீ அர்ப்பணிச்சு, நீ விட்டு தேவ கரத்தில் உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா ஆண்டவர் அந்த சூழ்நிலையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இது வரைக்கும் நமக்கு குளிர்காலம்னு ஒன்று இருந்துச்சு, இப்ப என்ன காலம் வந்துருச்சு? வெயில் காலம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இப்பவே ஃபேன் போட ஆரம்பிச்சிட்டோம். ஏசியெல்லாம் இப்ப திருப்பி ஆன் ஆயிடுச்சு. ஏன் காலங்கள் மாறுது? இந்த காலமே மாறும் போது நம்ம வாழ்க்கையில கடந்து போகிற இந்த கண்ணீரின் காலம் மாறாதா? இந்த காத்திருப்பு காலம் மாறாதா? இந்த உபதிரவம் காலம் மாறாதா? இந்த கொடூரத்தின் காலங்கள் மாறாதா? நிச்சயமா மாறும். என காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. மூன்றாவது, ராஜாக்களை தள்ளுகிறவரும் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் அவரே. ஐயோ ஆண்டவரே இந்த கவர்மெண்ட் வந்துச்சு, எந்த கவர்மெண்ட் வந்தா நமக்கு என்ன? அவர் வர வச்சிருக்கிறார், அவன் வந்திருக்கிறான். அவன் வந்தா தான் ஒழுங்கா ஜபிக்கணும் பாருங்க. இன்னைக்கு சபையில அதிக ஜபம் வந்ததுக்கு காரணம் தெரியுமா? நல்ல ஒரு அரசாங்க தாண்டர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படிதான் தேவ பிள்ளைகள் சொல்வார்கள். நம்ம திருச்சபையை எந்த கட்சிக்காரனும் நம்ம கிடையாதுங்க. எந்த கட்சிக்கும் நம்முடைய உறந்தோனையை காட்டுவது கிடையாது. அரசாங்கத்துக்கு ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா இவங்க வரணும் அவங்க வரணும்ன்றத நம்ம செல்ல வேண்டிய கடமை கிடையாது, நம்ம கையில பொறுப்பும் கிடையாது. அவர் யாரை கொண்டு வர சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவரே அவர்களை ஏற்படுத்துவார். ராஜாக்களை தள்ளுகிறவரும் அவரே, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் அவரே. உங்க கம்பெனி பாஸ் நீ தெரிந்து கொள்ளல, கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனால நீ கம்பெனி விட்டுட்டு போறதுக்கு பதிலாக ஆண்டு பார்த்ததுல ஒப்பு கொடுத்து ஜபி. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த பாஸை வச்சிருக்கிறாரு. உன் மேல எரிஞ்சு எரிஞ்சு கொட்டுறானா? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. நீ தண்ணியா மாறிடு. எவ்வளவு நெருப்பு உன் மேல கொட்டப்பட்டாலும் அது தனைந்து போயிடும். ஆமென். நீ பெட்ரோலா மாறிட்டேன்னு சொன்ன இப்படிதான் இருக்கணும். புருஷ மனைவிக்குள்ள இப்படி இருக்கணும். வீட்டுக்காரன் நெருப்பா எருமனாக்கா எழுமனாக்கா நீ எப்படி இருக்கணும்? கூகுளாயிடணும். அடே தலைஞ்சு போயிடும். ஐய என்ன டாலிங், எதுக்கு டாலிங் இப்படி கோவப்படுறீங்க? மேட்ரு முடிஞ்சிச்சு. எங்க தான் அந்த கோபம் போச்சுன்னு தெரியாது. அவர் கத்த, நீங்க கத்த, ரத்தம் வர, யுத்த போர்க்களமே வீட்டுக்குள்ள வந்துடும். எதனால? அவர் எரிய நீங்க பெட்ரோலா மாறும்போது. நிறைய பேர் சகோதரிகளுக்கு விசேஷமா நீங்க எப்படி நம்ம பெட்ரோலா மாறுறீங்க? உங்க வாயால தான். அந்த வாயை சில சமயத்துல அடக்கி மௌனமா பொறுமையா இருந்துட்டீங்கன்னா எரியாதாங்க, ஒன்றும் தணைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்க கணவனை கொஞ்சம் தடவி கொடுத்து, ஏண்டாலே நீங்க கோவப்படுறீங்க, உங்களுக்கு பிபி ஜாஸ்தி, அது உப்பு நாலஞ்சு வச்சு கம்மியா போடுற சொல்லி பாருங்க. அந்த மனசை சிரிச்சு உடனே சமாதான நிலை வந்து வீட்டுக்குள்ள வரும். நம்ம என்னன்னா போராடுறோம், உரிமைக்காக போராடுறோம். யாருக்கும் உரிமை கிடையாதுங்க, உங்களுக்கும் கிடையாது, அவருக்கும் கிடையாது. ரெண்டு பேருக்கும் பொறுப்பு உண்டு. ஆண் உரிமை கிடையாது வேதத்துல, பெண் உரிமையும் கிடையாது வேதத்துல. ஆனா ஆண் பொறுப்பு உண்டு, பெண் பொறுப்பு உண்டு. இந்த உரிமை சண்டையை விட்டுட்டு ஆளால் நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யுங்க. தகப்பன் உன் வேலை நீ செய், பிள்ளைகளை பராமரித்து நேசித்து உன் குடும்பத்துக்காக உழைத்து சம்பாதித்து உன் குடும்பத்தை பாதுகாத்து அரவணைச்சு அன்பான நாலு வார்த்தையை உங்கள் மனைவி எத்தனை கணவன் அதை செய்கிறீங்க தெரியல. எத்தனை கணவன் உங்கள் மனைவியை பார்த்தோமா, நீ மட்டும் எனக்கு சமைச்சு என்ன இப்படி பார்த்துக்கலன்னா இந்த வயிறு இப்படி வந்திருக்குமாமா அப்படி சொல்லி பாருங்களேன். மறுநாள் சாப்பாடுல வேற லெவலில் வரோம் பாருங்க. நான் சொல்லுவேன் அப்படி, நான் எப்படி சொல்லுவேன்னா, நான் மட்டும் ஒரு ராஜகுமாரனுக்கு பிறந்து ஒரு ராஜா அரண்மனையில் வளர்ந்துருந்துன்னு வச்சுக்கோமா, இன்னி சமைச்சு போடுற அளவுக்கு பாசமாக எனக்கு யாருமே சமைச்சு போட்டிருக்க மாட்டாங்கம்மா. அதை சொல்ல சொல்ல எங்கள் வீட்டில் சாப்பாடு இன்னும் டேஸ்டாக எனக்குதுங்க. உண்மையை நான் சொல்கிறேன், நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. பிரதர் ராஜ்குமார் யோசிக்கிறார், பாஸ்டர் என்ன பார்த்தா பேசுகிறாருன்னு. இப்போவே டேஸ்டாக இருக்குது, இன்னும் டேஸ்ட் ஆகும் பிரதர் சாப்பாடு, வாழ்க்கையே டேஸ்ட் ஆகிடும். இதுதான் தேவ பிள்ளைகள் வாழ வேண்டிய வாழ்க்கை முறைகள். ஆமென். உலகத்தானே போல் நம்ம வாழ முடியாது, ஏட்டிக்கு போட்டியாக நம்ம நிற்கக்கூடாது. தாழ்த்தப்படுகிற எவனும் உயர்த்தப்படுவான். ராஜாக்களை தள்ளுகிறவரும் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் அவரே. நாலாவது என்ன ஜெபம் பண்றாங்க, ஞானிகளுக்கு ஞானம் தருகிறவரும் நிதானிக்கிறவர்களுக்கு அறிவை கொடுக்கிறவருமாய் அவர் இருக்கிறார். ஞானம் யாரால வருகிறது, கர்த்தரால தான் வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். வேற யாரும் அந்த ஞானம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. உங்க பேர் ஞான பிரகாசம் வச்சுக்கிட்ட கூட, போன முறை அப்படிதான் பிரசவம் பண்ண பார்த்தா சபையில் ஒருத்தர் ஞான பிரகாசம் உட்காந்துருக்கிறாங்க. இன்னைக்கு யாருன்னா இருக்கிறீங்களா, அப்படி யாருனா இருக்கிறீங்களா, இல்லையே சந்தோஷம். ஏன்னா பேர் இருக்கும் ஆனா ஞானம் இருக்காது. ஞானமும் இருக்காது பிரகாசமும் இருக்காது. பேர் மட்டும் ஞான பிரகாசம், பேர் வச்சுக்கிட்ட போதாது. ஞானம் கர்த்தரால் வரும். அவர் ஞானவான்களை வெக்கப்படுத்த முடியாத தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்ட பைத்திய மாணவர்கள் நம்மளாம் ஒன்றத்துக்கு உலகம் நம்மளை நமக்கு உலகத்துக்கு நம்ம தேவையே கிடையாது. நம்ம தூக்கி எறிஞ்சிட்டான் நம்மளால எவனா நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா கிடையாது. செய் போங்கடான்னு விட்டாங்க நம்மளை. ஆனால் அந்த உலகத்தின் ஞானத்தை வெக்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியமானவர்களை நம்மளை தெரிந்து கொண்டார். ஒரு நாள் நாம் நின்று ராஜாக்களுக்கு முன்பாக நம்ம என்னதான் செய்ய தான் போறோம், பேச தான் போறோம். கர்த்தர் ஏற்படுத்துவார். அதற்கு என்ன தேவை, ஞானம் அபிஷேகம். ஐந்தாவது என்ன சொல்லி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே ஆழங்களில் இருக்கிறதும் மறைவிடத்தில் இருக்கிறதையும் என்ன செய்கிறவர், வெளிப்படுத்துகிறவர். உன் லைஃப்ல பாவம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா பண்ணலாம் திருடன், ஒரு நாள் ஆகப்படுவான், புகை புகை புகையா வரும் வாயில, மறுநாள் மாட்டுவீங்க. மனைவிக்கு நீங்க டும்மு கொடுத்துட்டு அந்த பக்கம் லைன் கிட்டு போட்டுக்கின்னு அந்த பக்கம் வேலை ஸ்தலத்துல வேற சகோதரிகிட்ட அப்படியே சிரிச்சுக்கணும் இடிச்சுக்கணும் அப்படியே வழிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கயோ வழுக்கி விழ போறீங்க. ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் ஆண்டவரே உங்களை போட்டு குத்துருவாரு. ஏன்னா ஆழங்களில் இருக்கிறத என்ன செய்திருக்கிறார், தேவ பிள்ளைகள் நம்ம பேச்சில கரெக்டா இருக்கணும், நம்ம நடத்தையில கரெக்டா இருக்கணும். உலகம் நம்மளை பார்த்து நீ கிறிஸ்தவனான்னு கேட்கணும், அப்படி வாழணும். நம்ம கிட்ட பேச்சு ஜாஸ்தி வாழ்க்கை கிடையாது. ஆண்டவருக்கு இந்த பேசுறவங்கலாம் தேவை கிடையாது, வாழ்றவங்க தேவை. வாழ முடியுமா, நிச்சயமா முடியும். ஆண்டவரை நம்பி அவரை பற்றி கொண்டு நீ இருப்பா என்று சொன்னால் அவர் உன்னை வாழ வைப்பார், ஞானத்தை கொடுப்பார், உங்களை ஒரு கரங்களை விளக்காக உங்களை மாற்றி ஒரு ஒளி விளக்காய் மாற்றி கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளிருந்து என்ன செய்யும், பிரகாசிக்கிற அளவுக்கு தேவ ஒளி உங்கள் மீது வீசும். உலகம் அந்த ஒளியை பார்த்து நீ கிறிஸ்தவனான்னு கேட்பாங்க. ஆழங்களிலே அந்த ஆழம் சொல்லும் போது பாவம் மட்டும் கிடையாது, நீ ரகசியத்தில் பரிசுத்தமாக வாழ்ந்தாலும் அதையே ஆண்டவனப்படுத்துவார், வெளிப்படுத்துவார். நீங்கள் எல்லாரும் அப்படி வெளிப்படணும்னு நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் பாவத்தில் மாட்டின்னு சிக்கி தவிக்கிறது நான் ஜெபிக்கல, நான் விரும்பலை, யாருமே விரும்பலை. ஒரு ஊழியனாய் நீங்கள் உங்கள் ரகசியத்தில் தேவனுடைய சமூகத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜப வீரர்களாக நீங்கள் இருக்கணும். நாளைக்கு பார்த்து கேட்ட பிரதர் எங்கே இருந்தீங்க, பிரதர் எங்கே இருந்தீங்க, இவ்வளவுப்பட்ட ஒரு பதையில் இந்த சபையில் இருந்திருக்குது, இப்படிப்பட்ட ஒரு ஆழத்தையும் அகலத்தையும் பரிசுத்த ஆவி நிறைவோடு அபிஷேக நிரம்பி இருக்கிற ஒரு மகன் நீங்க எங்கேயா இருந்தீங்க இவ்வளவு நாளே, அப்படி கேட்கணும். ஆண்டவர் அதையும் கொண்டு வருவார் ஒளிக்கு. அதனால நீங்க போய் ரகசியத்துல ஜெபம் பண்ணுங்க, ரகசியத்துல ஆண்டவரோட இணைஞ்சிருங்க, ரகசியத்துல பாவம் பண்ணாதீங்க, பரிசுத்தமா வாழுங்க, யாரும் உங்களை பார்க்காத இடத்துல இன்னும் அவதானமா இருங்கள். தேவ கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவானவர், மறைவானதும் ஒன்றும் இல்லை. ஆறாவது, இருளிலே இருக்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். இப்ப எது இப்ப இருள் இருக்குது? நேபுகாத் நேச்சாருடைய கனவு இப்ப இருள் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னெல்லாம் சொல்லி ஜாப் பண்றார் பாருங்க, இன்னெல்லாம் சொல்லி ஆண்டவரை உயர்த்தினார் பாருங்க, மகிமைப்படுத்தினார் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொப்பனத்தை இப்ப வெளிப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் வந்த ஜபம் தான் இது. நிறைய சப்தம் நம்ம தேவை வரதுக்கு முன்னாடி தான் ஜாப் பண்ணுவோம். தேவை தூக்கி ஆத்திர தோத்திர ஆமேன்னு ஓடிடுறது. நம்ம எத்தனை பேர் சாப்பாடுக்காக ஜாப் பண்ணி சாப்பாடு வந்தோம்னா அந்த சாப்பாடுக்கு நன்றி சொல்லி ஜாப் பண்றது கிடையாது. ஆரம்பமும் ஜபம் ஜபத்தில் இருக்கணும். பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவும் ஜபிக்க வேண்டும், பெற்றுக்கொண்டதுக்கு பிறகாகவும் ஜபிக்க வேண்டும். நன்றியோடு ஜபிக்கணும். அதை தான் தானியேல் செய்யறாருங்க. இருளில் இருந்ததை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வெளியே கொண்டு வந்துட்டாரு. நம்முடைய தேவனுடைய செயல் அப்படி தாங்க. அது யாருடைய செயல்னு சொன்னா திரியக தேவனுடைய ஆள் தத்துவத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு செயலா அது இருக்கிறது. அதனால தேவன் அந்த விசேஷித்த ஆவியை தானியேலுக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறார், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அசைவாடுறத உணர்றதுக்கு முடியறதில்ல. நம்ம சபையில் ரெண்டு கர்ப்பிணியான ஸ்திரீகிட்ட இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் தினமும் ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜோஸ்பின் சிஸ்டர் இருக்கிறாங்க, நம்ம சிஸ்டர் ஜோதி சிஸ்டர் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கடந்து போக போகிற இந்த ப்ரெக்னன்சியில் ஒரு முறையே டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் ஒரு கேள்வி கேட்குவார், என்ன ஃபீல் பண்ண முடியுதா, மூமெண்ட்ஸு ஃபீல் ஆகுதுங்களா, உதைக்கிறாரா உள்ள, ஆனோ பெண்ணோ எதை கொடுத்தாலும் கத்தருக்கு சோத்துறோம், குழந்தை மூவ் பண்ணுறாரா. அதே மாதிரி தான் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் அசைவாடணும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்குள்ள அவர் அசைவாடணும். அவர் அசைவாடாத ஒரு இடம் நம்ம லைஃப்ல இருக்கவே, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆவியானவர் அசைவாடுறாரான்னு கேளுங்க. நீங்க தான் அசைவாடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆதியாகமம் 1:1 தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனால சிருஷ்டிக்க முடியும் என்று? சிருஷ்டிப்பு என்றால் என்ன? இல்லாதவைகளை இருப்பதை போல உருவாக்குறவர், உருவாக்குவார். அழைப்பது மட்டும் இல்லை, உருவாக்கு, அதான் சிருஷ்டிப்பு. இல்லாத ஒரு பொருளை உருவாக்குறது பேர் தான் சிருஷ்டிப்பு. என் மனைவி உப்மாவை சிருஷ்டிக்கல, செய்தாங்க, போன வாரமும் செய்தாங்க. அதுக்கு பேரு செய்வது, மேட், நாட் கிரியேட்டட். ஆனா ஒரு சில சமயத்தில் என் மனைவி புது புது சமையல் அவங்க என்ன பண்றாங்க, கிரியேட் பண்றாங்க, அதுக்கு பேரு சிருஷ்டிப்பு. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாராம், தேவன் ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டர். உங்களை பார்த்து கேட்கிற யாக்கோபு என்ன சொல்லுகிறது, நன்மையான எந்தமும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவின் கரத்துல பெற்றுக்கொள்றோம். இப்ப தேவன் சிருஷ்டித்த ஒரு காரியம் பர்ஃபெக்டா இருக்குமா இம்பர்ஃபெக்டா இருக்குமா, நீங்க சொல்லுங்க. அப்ப ரெண்டாவது என்ன சொல்லுது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் காரிருள் மூடி இருந்தது. அப்படி என்ன, தேவன் பரிபூர்ணமாய் உருவாக்கிய இந்த உலகத்திற்குள்ள இந்த ஒழுங்கின்மை வருவதற்கு யாரோ காரணமாக இருந்தாங்க. அது ஆதாம் கிடையாது. யார்? லூசிஃபர், பிசாசி. இந்த 1:2 இடையில பல 1000 வருஷங்கள் உள்ளே அடங்கி இருக்கிறது என்று வேதஞானிகள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவர் சிருஷ்டிப்பு, தேவன் சிருஷ்டிக்கிற எந்த காரியமும் ஒழுங்கின்மையா இருக்காது. அவர் சிருஷ்டிக்கிற எந்த காரியமும் ஒழுங்காக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். சாலமோனே தேவ ஞானத்தை கொண்டு மேன்மையான ஒரு ராஜ்யத்தை உருவாக்கும் பொழுது தேவன் சிருஷ்டிக்கிற ஒரு காரியம் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அப்ப எப்படி இந்த பூமி ஒழுங்கினமாய் ஆனது? மொரட்டாட்டம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு மேலாக அவனுடைய ராஜ்யத்தை அமைப்பதற்காக லூசிபர் என்ன பண்ணா, தூதன், தேவனுடைய தூதனா இருந்தவன் திட்டம் போட்டான். ஆண்டவர் அவனையும் அழிச்சாரு, அவர் உருவாக்கிய பரிபூர்ணமான பூமியை என்ன பண்ணாரு, அழிச்சார். பிசாசி வருகிற இடம் ஒழுங்கின்மையா இருக்கும். உன் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க. தேவன் உங்களை நல்லா தாங்க உருவாக்குனாரு, நீங்க எல்லாம் நல்ல மனிதர்கள், நல்ல மனுஷிகள் தான். ஆனா சில சமயத்துல இந்த பிசாசியுடைய செயலினால உங்க வாழ்க்கை ஒழுங்கினமா இருக்கிறதா? அந்த ஒழுங்கின்மை நடுவில் கூட ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடணுங்க. நம்ம லைஃப் என் லைஃப் ஒழுங்கினமா தான் இருந்துச்சு, கொஞ்சம் அவர் அசைவாடினார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேவ மனுஷன் ஒரு பாடலை எழுதினார், ரொம்ப சிம்பிளான ஒரு சாங் தான். அசைவாடி அசைவாடி, அசைவாடி அசைவாடி, அசைவாடுங்க அனல் மூட்டுங்க, அசைவாடி அசைவாடி அசைவாடி, தேற்ற வாலனே தேற்றிட வாருமையா, அபிஷேக நாயகா அனல் மூட்ட வாருமையா, அசைவாடுங்க அனல் மூட்டுங்க, அசைவாடுங்க அனல் மூட்டுங்க, ஓ அசைவாடி அசைவாடி அசைவாடி. என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? அசைவாடி அசைவாடி, அசைவாடி அசைவாடி, அசைவாடுங்க அனல் மூட்டுங்க, சொல்லுங்க அசைவாடுங்க அனல் மூட்டுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா, அசைவாடுங்க அனல் மூட்டுங்க, அசைவாடி அசைவாடி அசைவாடி. கேட்கும் போதே அசைவாடுறாரு நம்ம நடுவில், அவர் அசைவாடணும் நம்முடைய வாழ்க்கையில. இப்போ ஜலத்தின் மீது தேவ ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தாரா? அசைவாடி கொண்டிருந்தாரா? அவர் அசைவாடனா என்ன நடக்கும் தெரியுமா? அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? தேவ வார்த்தை புறப்பட்டு வரும், அந்த வார்த்தையின் விளைவாக அந்த வார்த்தைக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கும். வேதத்தை தேவன் கொடுக்கும் போது வசனமா பிரிச்சு கொடுக்கல, நம்ம கையில அதிகாரமா பிரிச்சு கொடுக்கல. இன்னைக்கு வேதத்துக்கு ஏற்படப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அபாயமே இதுதான், வசனமா பிரிச்சு விட்டார்கள். வசன வசனமா அதிகார அதிகாரமா பிரிச்சு விட்டாங்க. இயேசு கிட்ட போய், இயேசுவே யாக்கோபு மூணாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறதாங்க, அவர் கேட்பாரு என்ன சொல்றது எனக்கு தெரியலையே, யாக்கோபு தெரியும் வராண்டவர். ஏன்னா யார் போட்டது அந்த வசன பிரிவுகளை? மனுஷன் போட்டது. அப்ப ஆதியாகமம் ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார், கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னார், ஆவியும் வார்த்தையும் கலந்தா என்ன வரும் சொல்லுங்களேன், வெளிப்படுத்தல் வரும், ரெவலேஷன் கிடைக்கும். நீ நிறைய பேர் ஆவி இல்லாம வெறும் வார்த்தையில உட்காந்துக்கிட்டு இருந்தால்தான் புத்தி தான் கிடைச்சிருக்குது, புத்திக்கு மேலேயும் கொஞ்சம் கிடைச்சிருக்குது, ஆனா நீ இருள தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கிற. அசைவாடுதல் வேணும், பரிசுத்த ஆவி நிறைவு வேணும் உனக்கு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல மாத்திரம்தான் தேவ வார்த்தைக்கு செயல் உண்டு. எங்க தேவன் செயல்பட்டாலும் அவருடைய வார்த்தையும் அவருடைய அபிஷேகமும் கலந்தால்தான் கிரியை நடப்பிக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் பாவத்திலிருந்து நமக்கு ஜெயம் இல்ல, ஏன் ஜெபிக்க முடியல, ஜெபிச்சா கண்ண மூட்ட ஏன் தூக்கம் வருது, பைபிளை திறந்த ஏன் கோட்டுவாய் வருது தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் தேவ ஆவியானவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ திறந்து கொடுக்கல, அவருடைய அசைவாடுதலை இன்னும் உணரல, அவருடைய நிறைவு இன்னும் பெற்றுக்கொள்ளாததுனால வார்த்தை இருக்கிறது, அபிஷேகம் இல்லை. என்றைக்கு தேவ ஆவியானவர் அசைவாடக்கூடிய கட்டத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து பைபிளை திறந்து படிப்பறிவில்லாத மனிதனாக இருந்தாலும் எழுத்த கூட்டி நீ வாசித்தாலும் உனக்கு வெளிச்சம், சொல்லுங்க சத்தம், வெளிச்சம் உண்டாகுவதாக. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா, வெளிச்சம் வந்த உடனே இப்ப இங்க லைட் போட்டவுடனே இருள் எங்க போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல, வெளியே போயிடுச்சு. ஆனா இந்த ஒளிக்கு உள்ளேயும் சில இருளின் ஆதிக்கங்கள் இருக்கும், அது யாருக்கு மட்டும்தான் தெரியும் சொல்லுங்களேன், கர்த்தருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிச்சம் உண்டாகுவதாக என்று சொன்ன பொழுது இருளையும் வெளிச்சத்தை என்ன பண்றாரு, நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒளியில நடக்கிற மாதிரி, ஆனா இன்னும் உங்களுடைய லைஃப்ல சில இருளான காரியங்கள் ஒளிந்து கிடக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையின் மீது தொடர்ந்து அசைவாடினா மாத்திரம்தான் அந்த இருளை கர்த்தர் உன்னுடைய ஒளி வாழ்க்கையில ஒளி வர வர வர அந்த இருளை நீக்குவார். நீ ஜெபிக்கல, ஆண்டவரே என் வாழ்க்கைக்குரிய எல்லா பகுதியை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்குள்ள அசைவாடட்டும், எனக்குள்ள வெளிச்சம் வரட்டும், என் பேச்சில வெளிச்சம் இருக்கட்டும், நான் பார்க்கிற என் பார்வையில எனக்கு வெளிச்சம் இருக்கட்டும், என் கேள்வி செவிகள்னால கேட்கிறவைகளில வெளிச்சம் இருக்கட்டும், என் இருதயத்தின் தியானத்துல வெளிச்சம் இருக்கட்டும், என் சிந்தைக்குள்ள உம்முடைய வெளிச்சம் இருக்கட்டும், என் கையின் கிரியைகளுக்குள்ள வெளிச்சம் இருக்கட்டும், என் நடத்தையில வெளிச்சம் இருக்கட்டும், எல்லா இருளையும் என்னுடைய வாழ்க்கையை விட்டு என்ன செய்யுங்க ஆண்டவரே, நீக்கி போடுங்க என்று நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவருடைய ஒளி வந்த உடனே இருளை அவர் நீக்கி போடுவார். நீ எத்தனையோ வீட்டில் ஆயிரக்கணக்கான வாட்ஸ் பல்பு போட்டும் உள்ள இருட்ட தங்குது, கோடி கோடிக்கான பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் தூங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், கண்ணு முன்ன ஏதோ வந்து அழுத்துதான். என்ன சொல்லி ஜெபமாட்டார் தானியேலே, இருளிலே இருக்கிறவைகளை அறிந்திருக்கிறவர் நம்முடைய தேவன். ஏழாவது, ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் தான் ஒளிங்க, அவர் உங்களுக்குள்ள வந்தாதான் உன் லைஃப் பிரகாசமாகும், என் லைஃப் பிரகாசமாகும். என் லைஃப்ல மட்டும் இயேசுவையும் ஆவியானவரை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஒதுவா பையன் உலகத்துல நீங்க தேடி பார்த்தாலும் கிடைக்க மாட்டான். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில நிற்பதற்கு 100க்கு 100 வீதம் காரணம், என்னை மீட்டுக்கொண்டு என்னை ரட்சித்து என்னை உருவாக்கிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவம், அவர் மூலியமாக எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரும், அவருடைய தகப்பனாய் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும். ஹல்லேலூயா சொல்லலாமா? கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை மென் ஆஃப் காட் தேவனின் புருஷர்கள் கூட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருந்தோம், ஒரு 5 பேர் இருந்திருப்போமா, 5 பேர் தான் இருந்தோம். பெண்கள் நிறைய பேர் வந்தாங்க. சகோதரர்கள்லாம் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த தேவனின் புருஷர்கள் கூட்டத்தில் ஆதியாகமம் 1 அதிகாரத்திலேருந்து 11 அதிகாரம் வரைக்கும் 40 பாடங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார் மனுஷன் எடுத்து செயல்படுத்துவதற்காக. அந்த 40 பாடங்களிலே முதலாவது அதிகாரத்திலே 10 பாடம் இருக்குது, ப்ராக்டிக்கல் லெசன்ஸ். அந்த 10 பாடங்களிலே 4 பாடங்களை நாங்கள் பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். வர மாதம் அடுத்த 6 பாடங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த எம்ஓஜி மீட்டிங்கில் நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து கலந்து கொள்ளுங்க, யாருக்கும் வற்புறுத்தல் கிடையாது. உங்களுக்கு தாகம் இருந்தால் பசி இருந்தால் நீங்கள் ஓடி வாங்க. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் ஆகாரம் சொல்லுங்களேன் இருக்கும். ஆமென். அப்போ தியானம் பண்ணும்போது இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், ஆவியானவருடைய அசைவாடுதலை குறித்து. தேவன் இருக்கிற இடம் பிரகாசமாக தான் இருக்கும். அதனால்தான் யோவான் எழுதுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தையே அவர் மூலியமா சகலவற்றையும் சிருஷ்டித்தார், அவரால் அன்றி உருவாக்கப்பட்டவைகளே ஒன்றும் உருவாக்கப்படவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் ஒளியாயிருந்தது. இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே அதுதான், இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் பெற்றுக்கொண்ட ஆவியும் அதற்கு தான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து என்று ஊதி நீ பெற்றுக்கொள்ள என்று சொன்னார், நிறைந்திரு என்று சொல்லவில்லை. பெற்றுக்கொள்வதற்கும் நிறைந்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஏன் ஊதினார்? ஏதேன் தோட்டத்திலே மண்ணினால மனுஷனை உருவாக்கி அவனுடைய நாசிக்குள்ள தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை என்று ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். ஆனால் அதே 6வது நாள்ல ஆண்டவர் மண்ணினால மிருகத்தையும் படைச்சார். அதனாலதான் ஒரு மிருகத்தின் குடலை எடுத்துட்டு வந்து வச்சு பாருங்க, பக்கத்துல மனுஷன் குடலும் மிருக குடலுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே மண்ணினால உருவாக்கப்பட்டிருக்கிறது, மரித்த ரெண்டும் மண்ணுக்கே போகிறது. ஆனா மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு விசேஷித்த தன்மை என்னவென்று சொன்னால், மண்ணினால மனுஷனை உருவாக்கி விட்டு அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அந்த ஜீவன் அவனை விட்டு போய்விட்டது, அவன் மிருகதனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவன் கடந்து வந்து விட்டான். இயேசு கொண்டு வந்த ரட்சிப்பின் மூலமாய் என்னைக்கு இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை கழுவும், நான் ஒரு பாவி என்று உன்னை அறிக்கை செய்து உன்னை ஒப்பு கொடுக்கிறாயோ, அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த ஜீவ சுவாசம் உனக்குள்ள இயேசுவின் மூலமாக வருகிறது. ஆனால் அதோடு நின்று போவது கிடையாது, உன்னை நிரப்ப அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போகாவிட்டால் அந்த தேற்றலவாளன் உங்களிடத்தில் வர முடியாது, நான் போய் உங்களுக்கு அவரை அனுப்பி வைக்கிறேன், அவர் உங்களை ஆவினாலே சொல்லுங்களேன் நிரப்புவார். குழப்பம் எங்கன்னா பெற்றுக்கொண்டதுக்கும் நிரப்பதுக்கும் நடுவில் தான். அதான் அன்னைக்கு கொடுத்துட்டாருங்களே, அப்போ மேல் வீட்டாரில் என்னத்தை கொடுத்தாரு? அந்த வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க, எங்கெல்லாம் ஊற்றப்பட்டதோ ஆவியானவர் நிரம்பினார்கள் நிரம்பினார்கள் நிரம்பினார்கள் தான் போட்டப்பட்டிருக்குமே தவிர ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் பெற்றுக்கொண்டார்கள் போடப்பட்டிருக்காங்க. தலவால் புரியாம பைபிள் படிச்சா இப்படிதான் புரிஞ்சுக்கோ நம்ம. அதனாலதான் ஆவியானோட அசைவாடுதல் சொல்லுங்க வேணுங்க. சபைக்கு மட்டும் ஆவியானோர் இல்லைன்னாக்க நம்மள மாதிரி செத்த சபை யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஆவியானோருடைய அசைவாடுதலை தடைப்படுத்துவதற்காக யார் எழும்பினாலும் கர்த்தர் ஒரு காலம் அதை அனுமதிக்க மாட்டார். தேவனுடைய சபைக்குள் இருக்கிற ஜீவனே பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. அதனால்தான் வசனத்தை நல்லா கொஞ்சம் படிங்க, நல்லா படிங்க. நம்ம யாருக்கும் போய் எதையும் விளக்கி சொல்லணும் அவசியம் இல்லை, நமக்கு புரிஞ்சா போதும். நமக்கு வியாக்கியானம் கிடைச்சி நாம அவருடைய வழியில் நடந்தா அதுதான் முக்கியம். நாம யாரோட வாக்குவாதம் பண்ணுவதற்கோ எனக்கு எல்லாம் தெரியும் என்பதற்காக போய் நின்று பேசுவதற்காக கிடையாது. நான் என் தேவனை அறிந்து கொள்வதற்காக தான் வேதத்தை படிக்கிறேன். நான் என்னத்தை அறிந்து கொள்கிறேனோ அதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் அனுமதிக்காத நான் அனுபவிக்காத காரியங்களை பிரசங்கம் பண்ணி பிரயோஜனங்களே. மனைவிடத்தில் அன்பாக நடந்து கொண்டு நான் பிரசங்கம் பண்ணிட்டு என் மனைவிட்டு நான் போய் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு அவங்கள அடியே வாடி போடி நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா நீங்கள் யாராகலாம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? பாஸ்டர் என்ன அழகாக ப்ரீச் பண்ணுறாருன்னு துப்பிட்டு போவீங்க. இந்த ஆள் பாரு அங்கே மைக்கு பிடிச்சிட்டு தேவ தூதர் மாதிரி பேசினாரு, இங்கே பிசாசியமாக நடந்துக்கிட்டாரு. பேச்சுக்கும் வார்த்தைக்கு வாழ்க்கைக்கும் என்ன இருக்கணும்? அது நம்மளால முடியாதுங்க. பரிசுத்த ஆவியான நமக்குள் வந்து என்ன செய்வார்? பலப்படுத்துவார். நாம சொல்லலாமா? ஆறு நாள் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிருஷ்டிக்கல, உருவாக்கினார். சிருஷ்டிப்பது இல்லாதவைகளை உருவாக்குவது, உருவாக்குவது இருக்கிறவைகளை மறுபடியும் செய்வது. வேதத்தை நன்றாக படித்து பாருங்கள். தேவன் பேசினார், ஒளி உண்டாக கடவது என்று சொல்லி தேவன் ஒளியை சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் எழுதப்படல. அவர் உருவாக்கினார், உண்டாக்கினார். மேட், நாட் கிரியேட்டட். அப்படி என்றால் இது ஏற்கனவே இருந்தது. பிசாசின் கீழ்ப்படியாமையினால எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சு போட்டார். ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா எதுக்காக அந்த இடத்துல அப்படி ஒரு வசனத்தை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார்? பூமி ஒழுங்கினமா இருந்தது ஏந்திரம் அந்த வசனத்தை விட்டு வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஒழுங்கினமா இருக்குது, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த ஒழுங்கினமான பூமியை ஆண்டவர் மறுபடியும் சிருஷ்டிக்க முடியும் என்று சொன்னால் உன்னுடைய ஒழுங்கினமான வாழ்க்கையும் கர்த்தர் என்ன செய்ய முடியும் சொல்லுங்களேன். அதுக்கு என்ன தேவை தெரியுமா? ஆறு நாளும் உனக்கு என்ன தேவை? சொன்னார், சொன்னார், சொன்னார். ஆறு நாளும் அவருடைய வார்த்தை வந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ விழுந்து போன நிலைமையில நீ மறுபடியும் எழும்பி நிற்கணும்னு சொன்னா தினமும் வேத வசனத்தை வாசியுங்கள். உன் வாழ்க்கை மறுபடியும் உருவாக்கப்படும். நீ விழுந்த நிலைமையை உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பி ஆண்டவருக்காக மறுபடியும் நிற்பாய். தேவ ஆவியானவர் உன் வாழ்க்கையில் அசைவாடுவார். அவருடைய அசைவாடுதலை நீ உணர்வாய். நீ ஒளியில் நடக்கிற ஒரு மகனாய் மகளாய் ஆண்டவர் உன்னை மாற்றுவார். வராமேன்னு சொல்லலாமே. இதுல நேரம் ஓடிடுச்சு, வரலாம். இரண்டாம் அதிகாரம் ஏழு குறிப்பை சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார் தானியேல். எங்கள் நிற்பதாக்களும் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்றேன், நன்றி சொல்றேன். எங்களுக்கு ஞானம் கொடுத்தீங்க, வல்லமை கொடுத்தீங்க, இந்த கனவை ராஜாவுக்கு எங்களுக்கு சொல்வதற்கு நீங்க காட்டி கொடுத்தீங்கன்னு தானியேல் ஜெபிச்சு முடிச்ச உடனே 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 2:24 கொஞ்சம் கொஞ்சமா போலாம். இப்ப பாருங்களேன், தானியேலுக்கு பதில் வந்தாச்சு. பதில் வந்தோடனே ஓடி போய் ராஜா கிட்ட சொல்லாம ஓடி போய் ஆண்டு பார்த்தல என்ன பண்ணாரு, முழங்கால் போடிட்டு ஜெபிச்சு மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. சில சமயத்தில் வெளிநாடுகளுக்கு போகும்போது தமிழ் ஜனங்கள் இருப்பாங்க, அது நடுவில் யாராச்சும் ஒரு வெளிநாட்டுக்காரர் இருப்பார், அவர் வந்து கேட்பார் ஏதோ ஒரு தமிழ் வார்த்தை கற்றுக் கொடுன்னு. குறும்பு பிடிச்சது நம்ம தமிழ் மக்கள் என்ன செய்வாங்கனாக்கா, நான் உனக்கு தமிழ் வார்த்தை கற்றுத்தரேன், அவர்கிட்ட போய் நன்றி பன்றின்னு போய் சொல்லு போனுவாங்க. அவர் பாவம் ரொம்ப மரியாதையான வார்த்தை போல் தெரிதுன்னு இப்படின்னு வந்து பக்கத்தில் நின்று நன்றி பன்றி. ஏன்னா நமக்கு சில சமயத்தில் அந்த நன்றி இல்லாத ஒரு ஜீவன், பன்றியை போல சாக்கடைக்குள்ளே போகிற அந்த ஒரு சுவாபம் இயல்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால தான் ப்ரேயரை லைஃப் ஸ்டைலாக மாற்றுங்க, ஜபத்தை லைஃப் ஸ்டைலாக மாற்றுங்க. உங்களுக்கே அதான் இவர் பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 9 கடைசி வசனம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். என்னையே நான் என்ன பண்ணுறேன், ஐ பீட் மை பாடி ஸோ தட் ஆஃப்டர் ஐ ப்ரீச்ட் ஐ மை செல்ஃப் வில் நாட் பி டிஸ்குவாலிஃபைட். ஆகாதவன் என்று நான் தள்ளிவிட கூடாதபடிக்கு நான் என் சரீரத்தை என்ன செய்கிறேன், ஒடுக்குறேன். இங்கிலீஷ் அழகாக இருக்கு, இ டிசிப்ளின்ஸ் இஸ் பாடி. டிசிஷன் எடுங்க, ஜபம் முழங்கால நான் ஜபிக்காம இந்த கண்ணுக்கு நான் நித்திரையை கொடுக்க மாட்டேன். அப்படி டிசிஷன் எடுங்க, ஜபிக்காம நான் நியூஸ் பேப்பரை படிக்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட பேசாம போன்ல இருக்கிற வாட்ஸ்அப்ப நான் படிக்க மாட்டேன், தேவ சமூகத்தில் ஜபம் வேத வாசிப்பு இல்லாம டிவிய பார்க்க மாட்டேன். அதுக்காக இன்னைக்கு போய் பாஸ்டர் வந்து டிவி பார்க்கறது பாவம்னு சொன்னார், நீங்க சொல்லிட்டு போக வரல. நான் சொன்னது ஜபம் மொத வரணும், ஜபம் வந்துட்டா எல்லா சூழ்நிலை நடுவில் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரு, பாதுகாக்க உங்களுக்கு உதவி செய்வார். அந்த பேழைக்குள்ள நீ என்ன செய்யணும், இருக்கணும். பேழை ரட்சிப்புக்கு அடையாளம், பேழை ஆலயத்துக்கு அடையாளம். அந்த பேழைக்குள்ள இருந்த நோவா என்ன பண்ணுகிறார், முதலாவது ஜன்னலை திறந்து என்ன அனுப்புறார், வெளியே காகத்தை அனுப்புகிறார். காகம் போயிட்டு திரும்பி வந்துச்சா, வரல. ஏன், காகத்துக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும், வெளியே போகுது, ஆஹா எல்லாம் வெதுக்கிறானுங்க, அங்க கொஞ்சம் கொத்துவோம், இங்க கொஞ்சம் கொத்துவோம், அதை கொஞ்சம் தின்னுவோம், அந்த படத்தை கொஞ்சம் பார்ப்போம், இந்த பொண்ணு கொஞ்சம் அப்படியே லைட்டாக வரும், லைட்டு விடுவோம், அங்கே போய் சுற்றிட்டு வருவோம், இந்த தப்பு கொஞ்சம் பண்ணுவோம், அங்கே கொஞ்சம் லைட்டை குவார்டர் போட்டு வருவோம், 2 சிகரெட் அடிப்போம், கொஞ்சம் பாக்கியம் வாயில் போட்டுக்கிட்டு, எதுக்கு நான் வீட்டுக்கு போகிறது திரும்பி இப்படியே இருந்துடலாமே அப்படின்னு காக்கா புத்தி. திரும்பி வந்துச்சா காக்கா, ஏக்கா வந்துச்சாக்கா, வரல. பார்த்து பார்த்து பார்க்குறாரு, போன காகம் திரும்பி வரல. இவர் அதையும் தேடியும் போல அடுத்து புறாவை விடுறாரு. நல்லா கவனியுங்கள், புறா ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாக வேதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. புறா தன் கால் தங்கிறதுக்கு இடம் இல்லாத இருந்தபடினா, பணம் இருந்துச்சு ஆனால் புறாவின் கால்கள் அந்த பணத்து மேலே வைக்க விடலை. எங்கேயுமே தான் தங்கியிருப்பதற்கு ஒரு இடம் இல்லாததுனால திரும்பியும் வீட்டை வந்து சேர்ந்துருச்சு. நீங்களும் இன்னைக்கு சபையை விட்டு வெளியே போறீங்க, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீங்க காகமா புறாவான்னு. அடுத்த வாரம் நாங்கள் பார்த்து இந்த கதையை நாங்கள் தொடர்கிறோம். தானியேல் என்ன பண்றாருன்னா, அரியோக்கு கிட்ட போய் சொல்றாரு, அரியோக் எல்லாரையும் வெட்டி போடுறதுக்கு எங்களெல்லாம் சாவடிக்கிறதுக்கு ராஜா சொன்னாரு, அந்த உத்தரவை நிறுத்துங்கன்னு சொல்லல. அவங்களெல்லாம் சாவடிக்கிறீங்களே, நிறுத்துங்கய்யா. தேவன் கொடுத்த கிருபையும் வரங்களையும் பெற்று தானியேல் மற்றவர்களுடைய உயிரை தான் தப்புவிப்பதற்கு சென்றாரே தவிர, தான் நான் பொழைச்சா போதும், என் புள்ள குட்டிங்க பொழைச்சா போதும், நான் நல்லா இருந்தா போதும், எவனா எந்த கதினா சாவு. நீ கிறிஸ்தவனே இல்லை, உன்னை நேசிப்பதை போல நேசி. பதில் வந்துச்சு, ஓடி போய் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு, நமக்கு நல்ல பாடத்தை கத்துக் கொடுத்தாரு. இப்ப ரெண்டாவது நம்ம அரியோ கிட்ட போய் சொல்றாரு, அரியோ அரியோ அரியோ ஐயா, யாரையும் ஞானவன் போய் சாவடிச்சிடாதீங்க ஐயா, அவனுக்கு யாரு, தேவனை நம்புறவங்களா, இல்லையே, ஆனா நான் நம்புறவாச்சு ஐயா, என் தேவன் என்னோட கொடுக்க இருக்கிறாரு, எனக்கு பதில கொடுத்துட்டாரு, தேவ பிள்ளையாகி எனக்கு வாழ்வுனா உனக்கும் வாழ்வுதாயா, எனக்கு ரட்சிப்புனா என் மூலியமா உனக்கும், உன்னை தேவன் ரட்சித்ததற்கு நோக்கமே அதுதான், அழிவில் இருக்கிறவர்களை நீ மீட்டுக்கொள்வதற்காக தான். அதை விட்டு நம்ம என்ன பண்றோம், எனக்கு கட்சிச்சு ரட்சிப்பு, நான் ஞான சாரத்தப்பா போதம்பா எவனா எந்த கதையும் நப்பாங்க. இது தேவ ஆவியானவருடைய சிந்தையினால் உருவாக்கப்படுகிற ஒரு சிந்தை கிடையாது. தானியேல் ஓடி போய் அரியோக்கை பார்த்து சொல்லுகிறார், ஞானிகளை என்ன செய்ய வேண்டாம், தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், அழிக்க வேண்டாம், அழைத்து கொண்டு போங்க. இப்ப யார் கேட்டது ராஜா கிட்ட அழைச்சு கொண்டு போங்கன்னு? தானியேல் தான் கேக்குறாரு. ஆரியோக்கு வந்து அப்பா உங்கள்கிட்ட பதிலுக்குதாப்பா, அப்பா உங்கள்கிட்ட பதிலுக்குதாப்பா, அப்பா உங்கள்கிட்ட பதிலுக்கு வச்சா எத்தனை ஆண்டவர் சொன்னாரு, உங்க உங்க தெய்வம் ஏதாச்சும் நீங்க கும்பிடுற ஏதாவது நீங்க போடுற மந்திரம்லாம் இதில் பதில் கிடைச்சிச்சா, அப்படி வந்து ஆரியோக்கு வீடு வீடா கதை தட்டல. தானியலே போய் என்ன கூட்டின் போங்க சார், நான் பாத்துக்கிறேன் இது அப்படின்னு சொல்லி தானியல் போய் ஆரியோ கிட்ட போன உடனே 25 வசனம் பாருங்களேன். அதாவது டக்குன்னு கைப்பிடிக்கிறாங்க, நம்மளை வச்சு அவங்க என்ன அவார்டு வாங்கலாம் தான் பார்ப்பாங்க. வாங்கிக்கிட்டு போட்டுமே. ஆண்டு என்ன சொன்னார் மத்திய எழுதின சுவிசேஷத்துல, ஒருவன் உங்களை ஒரு மைல் தூரம் அழித்தா போங்க. ஏன்னா அந்த ஒரு மைலு மனுஷனுக்காக போனீங்க, ரெண்டாவது மைலு மனுஷனுக்குரியது மனுஷனுக்கும் தேவனுக்குரியதை. அரியோக்கு கைப்பிடிச்சு ராஜாவே நான் கண்டுபிடிச்சேன் ராஜாவே. உலகம் நம்மள வந்து அட்வான்டேஜ் எடுத்தா அதைப்படி ஒன்னும் கவுண்டுக்காதீங்க, ஆண்டு பாத்துல விட்டுருங்க, அதை பாத்துக்குவார் ஆண்டு. தானியல் அங்க கை உடையா என்ன பாரு, பச்சை பொய் பேசுறான் பாரு ராஜாவே. இவங்க நடக்கிற சண்டையில ராஜா அப்பயே ரெண்டு பேர் போட்டு தள்ளிட்டுப்பாரு. அங்க ஞானம் வேணும் நமக்கு. சரி, நம்மளை வச்சு அவன் கொஞ்சம் ஷோகேஸ் பண்ணி கொஞ்சம் கூட பணம் சம்பாதிக்க பாக்குறானா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ப்ரொமோஷன் லைட்டா சம்பாதிக்க பாக்குறானா? நம்ம கஷ்டப்பட்டு நேர்மையா தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக ஜபிச்சுட்டு வந்து நம்ம வேலை ஸ்தலத்துல போய் வேலை செய்வதனால நம்மளுடைய ரிசல்ட்ஸ் வச்சு அவன் கொஞ்சம் ஓஹோன்னு வந்துடலாம்னு பாக்குறானா? உங்க மேனேஜரு உங்க டீம் லீடரு போட்டோம். ஆனா உயர்வு கர்த்தரால வரும்பொழுது உனக்கு தான் வரும், அவனுக்கு வராது. அல்லேலூயா. இதான் தேவனுடைய வழிகள். ஒரு ஆமென் சொல்லலாமா? தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன். அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். ராஜா பெல்தாஷார் என்னும் நாமம் உள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டார். கனவையும் விளக்கத்தையும் உன்னால சொல்ல முடியுமா? இவர் என்ன சொல்றாருன்னா, யாரால என்ன செய்ய முடியலன்றதான் ஃபர்ஸ்ட் காட்டுறாரு. ஞானிகளாலும் ஜோசியர்களாலும் இதை உங்களுக்கு யாராலும் முடியாது, என்னாலையும் முடியாது. ஆனா பிரதர் மைக் ஆடல விட்டுருங்க. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்கள் அதை குறிச்சு வச்சுக்கோங்க பைபிள்ல. இந்த ராஜாவுக்கு கிடைச்ச கனவு எதை குறித்து சம்பவிப்பது? கடைசி நாட்களிலே சம்பவிப்பதை தேவன் தெரிவிச்சிருக்கிறாருங்க. இந்த கனவின் விளக்கம் நான் தெரிவிக்க வரல ராஜாவே, நடக்க போகிறவைகளை ராஜாவுக்கு தேவன் தெரிவித்திருக்கிறார். அங்க கூட பாருங்க, தானியேல் யார தான் உயர்த்துறாரு போயிட்டு தேவன் நான் அப்படி கிடையாது. கொஞ்சம் ரெண்டு ஜபிச்சு 4 வசனம் பிரசங்கம் பண்ணி தெரிஞ்சுட்டாவே மாலை என்ன கேக்குறோம், காணிக்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு கேக்குறோம், நான் சொன்னதற்கு இது நிறைவேறிச்சான்னு கேட்குறோம், அது நிறைவேறாது. ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் உட்டால கடிக்கிறீ ஆயா வீட்டில் வடகறி தான். தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரதுக்கு முன்னாடி எச்சரிக்கையின் சத்தம் வரும், அதுக்கப்புறம் தான் அரவணைப்பு வரும். இதுதான் உண்மையான ஒரு வேத தீர்க்க தரிசி உடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அடையாளம். இன்னைக்கு அதை நான் பார்க்க முடியறது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. தீர்க்க தரிசன வாயில முதலாவது என்ன வரும்? எச்சரிக்கை வரும். தேவ வசனத்திலிருந்து உங்களுக்கு எச்சரிக்கை வரும். இன்னைக்கு ஆண்டு சில பேர் எச்சரிச்சிருக்கலாம், அதுக்காக நான் தீர்க்க தரிசனம் சொல்ல வரல. தேவ வசனம் தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வரலாம். ஆனா நம்ம எப்படிப்பட்ட தீர்க்க தரிசி பின்னாடி ஓடுறோம்? என் மகனே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக மகனே. பேக்ரவுண்ட்ல அதை மிஸ்ஸிங், அவ்வளவுதான். நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் இருக்குது. அப்பப்ப கேட்டுட்டு சொல்றாங்க, கேட்டுட்டு சொல்றேன். ஏன் ஒரே தர சொல்ல மாட்டாரா? ஏமாந்து போயிடாதீங்க. உங்களை எச்சரிக்கிற தீர்க்க தரிசிகளை மதியுங்க. ஏன்னா அந்த எச்சரிக்கையோட அரவணைப்பு அவங்களோட தான் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். தேவனுடைய அடிக்கிற கை தான் உங்களை அணைக்கும். வசனம் இல்லை சொல்றேன், அவர் அடித்தாலும் உங்களை என்ன செய்வார்? அணைக்கிறவர் ஒருவர். அதான் பக்தன் தாவீது சொல்றான், அவர் கையில விழுறதையே மேலு. ஏன்னா மனுஷன் அடிச்சானா இறக்கமே இருக்காது. அவர் அடி தாங்க முடியாத அடிதான். அதுக்கப்புறம் காட்டுறாரு பாருங்க, அன்பு, அவருடைய இறக்கம், அது தலைமுறை தலைமுறை தோறுமான இறக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். இப்ப என்ன பண்றாருன்னா, தானியேலு ராஜாவுடைய சொப்பனத்தை சொல்லல. ஃபர்ஸ்ட் சொப்பனத்துக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்றாரு. உஷாராருங்க. ஆண்டவர் நீங்க படுக்கும் போது என்ன சிந்திக்கிறீங்களோ அதையும் அறிந்திருக்கிறார். சும்மா படுத்துக்கிட்டு தூக்கம் வரலன்னா எவ்வளோ இருக்கு சொத்து, எவ்வளோ இருக்கு நகை, எவ்வளோ இருக்கு நட்டு, எவ்வளோ இருக்கு போல்ட்டு, இதெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்க வேண்டாம். உங்கள் சிந்தையில் படுக்கையில் கூட என்னதான் தான் சிந்திக்கணும்? தேவனுடைய வார்த்தைகளை சிந்திங்க. இரவும் பகலும் அவருடைய வேத வசனத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனே பாக்கியவான். இல்லை அப்படி உட்காந்து, ஐயோ எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இவனுக்கு இவ்வளோ வட்டி கொடுக்கணும், அவனுக்கு இவ்வளோ வட்டி கொடுக்கணும், அது ஏன் கடன் வாங்கின? நீ வாங்கினா வட்டி கொடுக்க தானே செய்யணும். இல்லாட்டி ஜீவனவும் மரணமும் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. உம்மை நம்பி நிக்கிறேன்னு திடமா நில்லு, உன்னை நடத்துவார் அவர். படுக்கையில் நம்முடைய சிந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சிசந்த நான் படுக்குவேன், நித்திர வராது. என் மனைவி அதிகாலம் இல்லை, 4 மணிக்கு எழுந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் சமைச்சு பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கும் அவங்க எழுந்துக்கணும் காலையில். அவங்க நேரத்தோட படுக்க போவாங்க. இப்போ நான் படுத்து தூக்க வராட்டி என் காது நிறைய வசனத்தினால நினச்சிக்குவேன். என் சிந்தை முழுவதும் வசனத்துக்குள்ளே தினச்சிக்குவேன். ஏன்னா அந்த வசனத்தில் நிறைக்கலன்னா பிசாசு ஏதாகல ஒரு வகையில் ஏதாகல ஒன்று விதைக்க பார்ப்பான். இப்போ நேபுகாத்நேசர் படுக்க பார்க்குறாரு, தூக்க வரல. ஏன்னா படுக்கும்பொழுது அப்படியே ஒரு சிந்தனை வருது, நான் கட்டிய பாபிலோன், நான் கட்டிய பாபிலோன், என் கணத்திற்காகவும் என்னுடைய புகழ்ச்சிக்காகவும் நான் கட்டிய பாபிலோன். ஆமா, இப்ப எனக்கு அடுத்து யாரு வரப்போறாங்களோ? ஆமால, இவ்வளோ ராஜ்யத்தை பெருசா கட்டி விட்டோம், யாரு இதை வந்து கையால போறாங்க? யாரு கையில கொடுக்கலாம் இத? ஆமா, உங்க தாத்தா வீட்டு சொத்து எழுதி கொடுத்துட்டு போற. அதே மாதிரி இந்த ஊழியம் கூட எங்க தாத்தா வீட்டு சொத்து கிடையாதுங்க. இது எங்க தாத்தா கர்த்தருடைய தேவ மனுஷன் தான், கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க போய் பாருட்டாங்க, இது என் சொத்து கிடையாது, இது அவர் சொத்து, நாங்கள் வேலைக்காரர்கள். எனக்கு அடுத்து என் பிள்ளைங்க தான் வந்து இந்த ஊழியத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது. தேவன் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர்கள் இந்த ஊழியத்தை செய்வார்கள். நேற்றுக்கு 3 வாலிப பசங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நம்ம சபை பிள்ளைங்கிட்ட, அவங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஆவியில் போய் நிறைஞ்சிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை மேலே ஊற்றுங்கன்னு கேளுங்க. நீ மட்டும் இந்த சின்ன வயசுல ஆவில நிரம்பிட்டனா அடுத்து இந்த சபை நீதாயா? அப்படிதான் நம்ம பிள்ளைங்கிட்ட பேசுறோம். ஆறு ஒன்று நம்ம இந்த இந்த வயசுல இருக்கிற பிள்ளைங்கிட்ட நான் அப்படிதான் சொல்றேன். அதான் உண்மை. இது உங்களுடைய சபை. நாம் இந்த இடத்திற்கு பொறுப்பாளிகள், வேலைக்காரர்கள். சூப்பர் படுக்க முடியுமா? அப்புறம் போயிடலாம். வேணா, பொறுப்பாளிகள், வேலையாளர்கள், வேலைக்காரர்கள். அதை மறந்துட்டார் நேபுகாத்நேச்சர். யாரால நீ வந்தன்றதை மறந்துற? நம்ம பிரச்சனையே அதுதான். கஷ்டத்தில் இருக்கும் நல்லா ஜபிக்கிறோம், பிரச்சனை இருக்கும்போது நல்லா தான் ஆண்டவர் தேடுறோம். ஆண்டவர் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன ப்ரொமோஷனு, கொஞ்சம் ஃபைனான்ஸு, கொஞ்சம் நல்ல கார், கொஞ்சம் வீடு, கொஞ்சம் நகை நட்டு கொடுத்த உடனே தலைமையில் வந்து உட்கார்ந்து கொள்கிறது என்னது? எனக்கு தெரியாது. பேசுகிற பேச்சு மாறணும். பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பாஸ்டர் பாஸ்டர் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாம் பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு காணிக்கை கொடுக்குறேன். போயா, நீ உன் காணிக்கையும் என்ன அழைத்தவர் அவர், நான் வாழ்றது அவர் பிச்சையில். உன் கையால் அந்த பிச்சை போட்டார்னா சந்தோஷமா நான் வாங்கிக்கிறேன். ஆனால் இந்த பெருமை பேச்சுக்கு தேவாலயத்தில் இடமே கிடையாது. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்களும் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? அதனால யாரும் மேன்மை பாராட்டுதல் நமக்கு வேணாம். அவங்க படிப்பில் நமக்கு மேன்மை பாராட்டுதல் வேணாம். அவங்க ஊதிய உயர்வுகளிலே மேன்மை பாராட்டுதல் வேண்டாம். அவங்க சாதனைகளிலே மேன்மை பாராட்டுதல் வேணாம். எல்லாவற்றிலும் கர்த்தரை என்ன செய்யுங்க? மேன்மைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. நீங்கள் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்க. உங்கள் பேச்சில் தாழ்மை இருக்கணும், உங்கள் செய்கிற தாழ்மை இருக்கணும். ரெடியாக இருக்கணுங்க. ஒருத்தருக்கு ஷூ எடுத்து வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒருத்தருக்கு உடனே தண்ணி எடுத்து வந்து கொடுக்கறது ரெடியாக இருக்கணும். டீ போனோட நாலு பேருக்கு வாங்க வாங்க குடிங்க, நீங்க குடிங்க, நீங்க குடிச்சு மிச்சம் தான் பாத்துக்கிறேன், அப்படி இருக்கணும் நம்ம. ஆனா சில சமயத்தில் நிறைய லார்டு லபக்கு தாசுகள் வந்து விடுகிறார்கள். அவர்களை நாம் நேசிக்கிறோம், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆமென். நீங்க உங்களை சொல்லல, சும்மா ஒரு பொதுவா சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல ஒரு குடும்பத்தை இங்க கொடுத்துருக்கிறாருங்க. உண்மையா உங்களுக்கு நான் நன்றி சொல்லாத நாளே கிடையாது. எனக்கு எத்தனை லட்சம் ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்தாலும் அங்க அப்படி உரம் வச்சுட்டு இவங்க வேணுமா அவங்கள வேணுமா பான்னு ஆண்டவர் என்ன கேட்டார்னா, நான் மனப்பூர்வமா சொல்றேன் பாருங்க, உங்களே தான் நான் ஏத்துக்குவேன். ஏன்னா இது போதும் எனக்கு சந்தோஷமா நிறைவாக மன ரம்யமாக இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் ஜெயம் எண்ணிக்கையில கிடையாது, தேவனுக்கு நாம் உண்மையா இருப்பதுல தான் நம்முடைய ஜெயம் இருக்கிறது. ராமேஷ் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிறிய இடத்துல தான் உட்காந்து நம்ம செய்தி நீங்க கேட்கறீங்க. இந்த ஆராதனை முடிவுல பல தேசங்களுக்கு இந்த செய்தி போகுது. எதனால? நான் பெரியவன்றனாலயா? கிடையாது. நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அது ஆடியோவா தான் போகுது, வீடியோவை போறது இல்லை. ஏன்னா என் முகத்தை யாருக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் முகத்தை பார்த்து யார் ரட்சிக்கப்பட போறாங்க? யாருக்கு எந்த பயனும் கிடையாது. சத்தம் போகட்டும், அப்பதான் அவங்க தேவ சித்தத்தை செய்வார்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். இப்ப ராஜா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? சொப்பனம் வரத்துக்கு முன்னாடி ராஜாவே நீங்க திரும்பி திரும்பி சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்களே, உங்க மனசுல ஓடின காரியங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். வாசிக்க கேட்போம் தொடர்ந்து. எழும்பிட்டு பாருங்க, அவர் என்ன நினைச்சாருன்றத விவரமா சொல்றாரு இப்போ தானியேல். எழும்பிட்டு தெரிவித்தார். பாருங்க, என்ன ஒரு தாழ்மை! பதில் கையில இருக்குது. இந்த பதில் இப்ப கொடுத்தா நல்ல வெகுமதி வரும். ஆனாலும் ராஜாவே, நான் ஞானி என்கிறதுனால இது உங்களுக்கு சொல்ல, ஆண்டவர் உங்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தணும் என்பதற்காக இது என்ன சொல்றாரு, உங்களுக்கு சொல்ல சொல்றாரு. இதுதான் ஒரு தேவ மனுஷனுக்குரிய அடையாளம். எவ்வளவு முடியுமோ தாழ்த்துங்களை உங்களை. நம்ம நான் என்னைய சேர்த்து சொல்றேன், நம்மளை தாழ்த்தலாம், வெறுமையாக்கலாம். நம்மளை கிறிஸ்துவின் அடையாளத்தை நாம் தரித்து கொள்ளலாம் நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்களில. எனது கடைசி நாட்களில் தானியல்கள் தேவை. பரிசுத்தமா உத்தமமா தேவனுக்கு என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுக்கிற தானியல்கள் தேவை. ராஜா கிட்ட சொல்றாரு பாருங்க, 31 வசனம். இருந்தது நின்றது இருந்தது அதின் கால்கள் இரும்பும் அதின் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் இருக்கும் போது அழித்து இது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்ப ரெண்டு மேட்ருங்க, இந்த கனவுல ரெண்டே ரெண்டு மேட்ரு, ஒன்னு செல, ரெண்டாவது ஒரு கல். இது ரெண்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே இதுல என்ன சொல்ல வரார் ஆண்டவர் நம்ம புரிந்து கொள்ளலாம். இது இல்லையா நமக்கு? ஆ, திடீர்னு இருட்டாயிடுச்சா, ஸ்கிரீன் பயமாயிடுச்சு, பசங்க போயிட்டாங்களோ அப்படின்னு. இந்த சிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த சிலை நான் யூகிக்கிறேன், அதுக்குரிய காரணத்தையும் வசனத்தில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் யூகிக்கிறேன், அவர் கண்ட சிலை அவருடைய கண்களின் உயரத்திற்கு 90 அடி உயரமாக இருந்திருக்க கூடும், 9 அடி அகலமாக இருந்திருக்க கூடும். அவர் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பொருளை நாங்கள் பார்க்கும் போதே, ஓகே இங்கிருந்து நம்ம பார்க்கும் போது இது என்ன ஹைட்ல இருக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ராஜா இந்த கனவை காணும் பொழுது அவர் கண்ட கனவில இந்த சிலையை ஒருவேளை நான் இது யூகிக்கிறேன் இப்படிதான் சொல்லலை, அதோடைய காரணத்தையும் நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன், வர வாரத்தை சொல்றேன். அந்த சிலை 90 அடி உயரமாக இருந்திருக்க கூடும், 9 அடி அகலம் இருந்திருக்க கூடும் என்று நான் நம்புகிறேன். அதன் தலை எப்படி இருந்தது? அங்கே போடப்படல, 90 feet போடப்படல. அது ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னேன். நான் ஏன் அப்படி நம்புறேன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, நான் விளக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அடுத்த வாரம் 3 அதிகாரத்துக்குள்ளே வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இதை கண்டு அவன் அதை ஏதோ ஒன்று செய்கிறான் ராஜா, அதை வச்சே புரிஞ்சுக்கலாம் அவர் என்ன உயரத்தில் சிலையை பார்த்துருப்பார் அவருக்கு தரிசனத்தில் என்கிறது. ஒரு யூகம் தான் இதுதான் என்று நான் சொல்லவில்லை, ஒரு யூகம் தான். ரைட், இப்போ இந்த சிலையின் தலை எதனால் உருவாக்கப்பட்டிருந்தது? சாதாரண பொண்ணு கிடையாது, பசும் பொண்ணு. ஏன்னா பசும் பொண்ணு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம இப்ப இருக்கிற தங்க ஆபரணங்கள் நீங்களாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த மாதிரி ஹார்டா இருக்காது. பசும் பொண்ணு கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும், மடக்கலாம். அது சில தாய்மார்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும், நல்லா தங்கத்துல நீங்க வலி காப்புகளை வாங்கி கையில போடும்போது அது நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது அது பல வர்ணங்களை அது மாறி விடுகிறது. காலையிலேருந்து ஒரு டம்ளர் எடுத்து அந்த டம்ளருக்குள்ள போட்டு அதை மறுபடியும் வட்டமாக்குவதே உங்கள் வேலையாக இருக்கிறது. ஏன்னா அது அவ்வளவு பசும் பொண்ணா இருக்கிறது. அதன் கரங்களும் அதனுடைய மார்பும் வெள்ளி சில்வர், அதனுடைய வயிறும் தொடையும் என்ன வருந்தது? வெங்கலம். இப்ப அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, ஏன்னா டிரான்ஸ்லேஷன்ல இருக்கப்பட்ட சில டிரான்ஸ்லேஷன் பிரச்சனைகள் இருக்கிறது. பாபிலோன் நேபுகாத்நேசர் காலத்துல வெங்கலத்தை உருவாக்கவில்லை, ஏன்னா வெங்கலம் வந்து காம்பினேஷன் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க். காப்பரை உருவாக்குற எந்த அளவுக்கு வெப்பம் இருக்கிறதோ அந்த வெப்பத்துல தான் ஜிங்கையும் நீங்க உருக்கலாம். ரெண்டுத்தையும் உருக்கி நீங்க ஒன்னா கலந்தீங்கன்னா காப்பரும் ஜிங்க்கும் பிராஸ் வருது. ஆனா பிராஸ்ல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா அது கடினமான ஒரு ஒரு பொருளாக மாறுகிறது. ரெண்டாவது, மறுபடியும் அதை உருக்கி நீங்க செம்பையும் நீங்க ஜிங்கையும் பிரிக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய இசை கருவிகள்ல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிராஸ் கலந்து, கிட்டார் ஸ்ட்ரிங்ல பிராஸ் கலந்து இருக்கிறது. ட்ரம்ஸ்ல சிம்பிள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராஸ்ல இருக்கும், ஏன்னா அது சத்தம் ஓசை எடுக்கிற வெங்கலம். ஞாபகம் இருக்குங்களா பவுல் சிலர் 1 Corinthians 13 ஓசை எடுக்கிற வெங்கலத்து? இட்ஸ் ஜஸ்ட் a sounding brass, it can make big sound. ஆனால் பாபிலோன் நேபுகாத்நேசர் காலத்தில் அது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால அந்த சரீர பகுதி காப்பர், அது பியூர் மெட்டல், அதுல கலப்படம் கிடையாது. செம்புங்களா காப்பர் தமிழ்ல செம்பு என்று வைத்துக் கொள்ளலாமே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இப்படி நம்புறது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்க வேதத்தின் ரீதியாகவும் ஆழத்து வேத வசனத்தின் ஆழத்தின்படி போய் நீங்க வியாக்கியானம் எடுத்து பார்த்து அதோடைய எபிரே பதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இட் இஸ் ஒன்லி ரெப்ரசன்டிங் காப்பர். ஏன்னா அந்த காலத்துல கிடையாது பிராஸ் கிடையாது. ஏன்னா சில சமயத்தில் உலகத்தை அதை வச்சு நம்மளோட கூட போராடுவோம், அங்க பிராஸ் போட்டுக்குது, அப்போ வந்து பிராஸ் இன்வென்ட் ஆகலையே, அப்போ நீங்கள் ரீல் சுற்றுறீங்க. அதனால நமக்கு சில விளக்கங்கள் வேண்டும். இப்போ வயிறும் தொடையும் வசனத்தின்படியே வச்சுக்கலாம். இப்போதுக்கு என்னவா இருக்குது? வெங்கலம், ரைட். கால்கள் இரும்பு, பாதங்கள் இரும்பும். அங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு களிமண் சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? வெளியே இருக்கிற மண் நினைக்கிறோம். நோ, இட்ஸ் பேக்ட் கிளே, சுட்ட மண். சுட்ட மண்ணில் இருக்கிற பொருட்கள் எதனா ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். பானை, கப்பு, போர்சிலின் கப்பு. மண்ணை சுடுறது தான் போர்சிலின் கப்பு. ஸோ பேக்ட் கிளே என்று சொல்லும்போது ஒருவேளை நம்ம கப்பு, நம்ம டீ குடிக்கிற கப்பு அந்த மெட்டீரியலாக கூட இருக்கலாம். கடினமான ஒரு ஒரு ஒரு பொருள் தான். ஆனால் இரும்போட என்ன செய்யாதது? கலக்காது. இப்போ இதை பார்க்கும் பொழுது ஒரு காரியம் உயர்கிறதும் மூன்று காரியங்கள் குறைகிறதையும் நாம் பார்க்கிறோம். முதலாவது என்ன உயர்கிறது? கடினம் உயர்கிறது. ஹார்ட்னஸ் இன்க்ரீசஸ். தங்கம் இருக்கிற கடினத்தை காட்டிலும் வெள்ளி இன்னும் கடினமாக இருக்கிறது. வெள்ளியின் கடினத்தை காட்டிலும் என்னதுங்க? வெங்கலம் இன்னும் கடினமாக இருக்கிறது. வெங்கலத்தை பார்க்கலாம், இரும்பு இன்னும் கடினமாக இருக்கிறது. பாதத்தை பத்துக்கு விடலாம், அங்க வர. நான் என்ன காரியம் குறைகிறது என்று சொல்லி பார்க்கும்போது தரம் குறைகிறது, மதிப்பு குறைகிறது. எது ரொம்ப காஸ்ட்லி? இப்ப வந்து சகோதரிகள்ட்ட சொல்றாங்க வச்சுக்கோங்களேன், சிஸ்டர் திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தங்க நெக்லஸுகளையும் வைரம் ஏதாவது வெள்ளி நெக்லஸுகளையும் நாங்கள் கொடுக்குறோம். இங்கே இருக்கிறதெல்லாம் வெள்ளி நெக்லஸ், இங்கே இருக்கிறதெல்லாம் தண்ணி தங்க நெக்லஸ். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம்னா சகோதரிகள் நீங்கள் வந்து எதை எடுப்பீங்க? உண்மையை பேசுங்க. எத்தனை பேர் வெளியே எடுப்பீங்க? வெளியே வேணா போவீங்கன்னு தவிர வெளியே மட்டும் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா தங்கத்துக்கு தான் மதிப்பு உண்டு. அதனால என்ன செய்கிறது? இங்கே தங்கம் தரத்தில் உயர்ந்து இருக்கிறது, வெள்ளி தரத்தில் குறைந்திருக்கிறது, மதிப்பில் குறைந்திருக்கிறது, வெங்கலம் இன்னும் மதிப்பில் குறைந்திருக்கிறது. நம்ம எல்லார் வீட்லையும் இன்னைக்கு வரைக்கும் வெங்கலத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது. ஆனால் எல்லார் வீட்லையும் சில ஸ்பீஸ், உங்கள் வீட்டிலலாம் இருக்கலாம், எங்கள் வீட்டில் வெள்ளியில் எதுவும் கிடையாது, தங்கத்தில் மோதிரம் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இது கொஞ்சம் பொதுவாக இருக்குது இன்னைக்கு. வெங்கலம் எல்லார் வீட்லையும் நம்ம ஒரு வாஷ் வச்சுருப்போம், மியூசிஷியன்ஸாக இருந்தால் ஒரு ட்ரம்ஸ் சிம்பிள் என்ன வச்சுருப்போம், இந்த பித்தளை குடம் வச்சுருப்பாங்க, பிராஸில் தண்ணி ஊற்றி வச்சுக்குவாங்க, அந்த மாதிரி சாப்பாடு டேக்ஷாங் வச்சுருக்கிறாங்க. இப்போ இரும்பு வரும்போது இன்னும் தரம் குறைந்தது. இரும்பு, நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிற சேரு இரும்பு தான். இங்கேயே பார்க்கலாம் இரும்பு. ஸோ இங்கே இந்த உயர்வு என்று சொல்லி பார்க்கும்பொழுது கடினம் உயர்கிறது, ஆனால் தரமோ குறைகிறது. இது முதலாவது குறைகிற விஷயத்தில் முதலாவது. ரெண்டாவது எடை. எடையில் தங்கம் தான் கனமுள்ளது. ரெண்டாவது கனமுள்ளது வெள்ளி. மூன்றாவது, நான்காவது இரும்பு. மூன்றாவது குறைகிற விஷயம் பிரில்லியன்ஸ். பிரில்லியன்ஸ் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்லலாம் தமிழ்ங்க? பிரகாசம் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இப்போத்துக்கு அதோடைய பளபளப்பு. இப்போ இதில் இருக்கிற மெட்டல் எது ரொம்ப பளபளக்கும் போது அழகாக இருக்கிற மெட்டல் எதுங்க? ஏன் தங்கச்சேனை கொண்டு போய் அப்பப்போ பாலிஷ் பண்ணுறீங்க நீங்கள்? அது பளபளத்தா பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்கும் போது கடையில் அந்த போட்டு வரும்போது தக்க தக்க தக்க தக்கன்னு இருக்கும். அதான் தக்க தக்க தக்க தங்க வேட்டான்னு வச்சுக்கிறாங்க. ஏன்னா தங்கம் அப்படி இருந்தாதான் அது ஒரு லுக்கு. மங்கி போனால் அதுக்கு லுக்கு கிடையாது. அப்படிதான் நிறைய பேர் எடுத்துட்டு போய் பாலிஷ் கொடுத்தாங்க. அவன் ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு டூப்ளிகேட் தங்கத்தை பாலிஷ் பண்ணி கொடுத்து விட்டான். வட போச்சுன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அது போகட்டும், விடுங்க. இப்ப தங்கம் பளபளக்கிறதுக்கோ வெள்ளி பளபளக்கிறதுக்கோ வித்தியாசம் இருக்கிறது. ஸோ அந்த மகிமை என்று சொல்லலாம், இல்லாவிட்டா அதோடைய பிரகாசம் என்று சொல்லலாம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா தங்கத்துக்குரிய பிரகாசம் வேற, அந்த பளபளப்பு வேற, பிரில்லியன்ஸ் வேற, வெள்ளிக்குரிய பளபளப்பு வேற, செம்புக்குரிய பளபளப்பு வேற. செம்பு கூட நம்ம புளியெல்லாம் போட்டு தேய்ச்சி என்னதான் பண்ணாலும் அந்த பளபளப்பு தங்கத்துக்கு ஒப்பிடவே முடியாது. இரும்பு யாருன்னா எப்பனா படபடத்து இருக்கிறீங்களா? இல்லை, படபடபடான்னு தூக்கி வெளியே போட்டுருவோம். கொஞ்சம் திருமணம் தூக்கி வெளியே விசாரிச்சிருவோம். இரும்பு பளபளப்பை அற்று போகிறது. இது மூன்று விஷயங்கள் குறைகிற விஷயம். இதை நம்ம அறிஞ்சுக்கொள்வது ரொம்ப முக்கியம். இப்போ சிலையை பார்த்துட்டோம், அடுத்தது என்ன பார்க்கணும்? கல். நம்ம நினைக்கிறோமோ சின்ன கல் கிடையாது, ஒரு பாறை. மனுஷனுடைய கரங்களால் வெட்டப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு கல் நேரடியாக வந்து எங்க அடித்தது? தலையின் மீதா, வயிற்றின் மீதா, காலின் மீதா, பாதங்களின் மீதா? அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த தரிசனத்துக்குரிய கனவுக்குரிய விளக்கத்தை புரிஞ்சுக்க முடியும். ஏன் அந்த கல் பாதங்களில் வந்து இடித்தது? அந்த கல் பாதங்களில் இடித்தவுடனே எல்லா அந்த சிலையின் உறுப்புகளையும் பொடியாக்கி காற்று பதரை போல அது அடித்து கொண்டு சென்று இருக்கிற இடமே இல்லாமல் போய்விட்டது. அப்போ தேவன் நேபுகாத்நேசருக்கு கொடுத்த கனவிலே வருங்காலத்தை கடைசி நாட்கள் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்கள், அப்போ பாதம் கடைசி நாட்களின் அடையாளம். அதனால தான் பாதத்தை குறித்து நான் இன்னும் விவரமாக நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது ஃபஸ்ட் நம்ம ஒன்றுன்னா போகலாம். தலையை குறித்து எடுத்துக்கலாமா? தலையை நீங்கள் பார்க்கும்பொழுது இதோடைய ராஜ்யங்கள், அதாவது ஒவ்வொரு இந்த மெட்டலும் ராஜ்யங்களை குறிக்கிறது. இந்த முதலாவது தலையை எடுத்துக்கொள்ளும் போது அது பசும் பொண்ணினால் உருவாக்கப்பட்ட தலை. அது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் நேபுகாத்நேசரை குறிக்கிறது. தேவன் ஏன் அந்த பசும் பொண்ணை அடையாளமா வைத்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கு, அதையும் சொல்றேன். இரண்டு கரங்களும் மார்பும் வெள்ளினால உருவாக்கப்பட்டிருக்கிறது. மீதோ பெர்ஷியன் ராஜ்யத்தை குறிக்கிறது. ரெண்டு ராஜ்யங்கள் சேர்ந்து வருகிறது, அதனால்தான் ரெண்டு கை இருக்கிறது. அதற்கு பாபிலோன் அரசுக்கு அடுத்தபடியாக வந்த ஆட்சி அவர்களுடைய ஆட்சி. பாபிலோன் தானியேலின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு ராத்திரியில மாறிச்சு ஆட்சி. எப்படி தெரியுமா மாறிச்சு? தேவ விரல்கள் மென்னே மென்னே தெக்கல் உப்பாரசு என்று தேவருடைய விரல்கள் எழுதி அந்த வியாக்கியானம் வந்த உடனே ஆட்சி கவுந்துச்சு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவனுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு. அவர் எழுதிட்டார்னா நைட்டே ஆட்சி மாறிடும். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். வயிறும் தொடையும் கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. கிரீக் சிவிலைசேஷன், அலெக்சாண்டர் தி கிரேட். கால்கள் ரோமாபுரியின் ஆட்சியை குறிக்கிறது. ஏன்னா ரோமாபுரியின் ஆட்சியின் முக்கிய அம்சமே அவர்களுடைய மார்ச்சிங், அதாவது தமிழ்ல என்ன சொல்லாங்க அதுக்கு, நடை. அவங்க எங்கெல்லாம் வீர நடையை போட்டு போனாங்களோ அங்கெல்லாம் மடங்கு அடிச்சுட்டு வந்துருவாங்க. தேர் மார்ச், மார்ச் சொன்னவன் கால் தான். அப்படியே ஆயிரம் கணக்கான ரோம வீரர்கள் அவங்க நடக்கிற விதத்திலே ராஜ்யங்கள் பயந்து ஓடுவாங்களாம் பாருங்க. தேர் மார்ச்சிங் வாஸ் பவர்ஃபுல். அதனால ஆண்டவர் காலை அடையாளப்படுத்தியிருக்கிறார். கடினமான ஒரு ராஜ்யம். ரோமாபுரியின் ஆட்சியின் காலத்தில் தான் சிலுவையின் மரணத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதனால்தான் இயேசு சிலுவையின் மரணத்தில் மரிச்சார். ஏன்னா அவன் இரும்பு, கடினம், ஹார்ட் பீப்புள். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகளிலே மிக அகோர தண்டனை எதுவென்று சொன்னால் சிலுவையின் மரணம் தான். அதுதான் இயேசுக்கு கொடுக்கப்பட்டது. பாதத்திற்கு நம்ம அப்புறம் வரலாம். இப்போ நேபுகாத்நேசர் இந்த கனவை காணும்பொழுது இந்த ராஜ்யங்கள் எல்லாம் எங்கே இருந்தார்கள் அதை கொஞ்சம் பார்க்கலாமா? மீதோ பெர்ஷியன் அவங்க எங்க இருந்தாங்க? மீதோ பெர்ஷியன் ராஜ்யம் நேபுகாத்நேசர் இந்த கனவை காணும்பொழுது பாபிலோனுக்குள்ளே ஒரு மூலையில ஒரு சிறிய கூட்டமாக தான் இருந்தார்களாம். எங்க இருந்தாங்க? பாபிலோனுக்கு உள்ளே ஒரு சிறிய கூட்டமாக தான் இருந்தாங்களாம் மீதோ பெர்ஷியன் நேபுகாத்நேசர் இந்த கனவை காணும்போது. அதனால தான் அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை பண்ணக்கூடாது. கிரேக்க ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம் இந்த குருவிக்காரங்க இருப்பாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லுவோம், நாடோடிகள். அப்படிப்பட்ட ஒரு பிரிவான ஜனங்கள், நாடோடிகளை போல இருக்கிற ஒரு பிரிவான ஜனங்களாக இருந்தார்களாம் நேபுகாத்நேசர் இந்த கனவு கண்ட காலத்தில். They were a little tribe, were wanderers. Greek civilization. ரோமா அரசாங்கம், ரோம ராஜ்யம் என்ன கட்டத்தில் இருந்தாங்க தெரியுங்களா, அவங்களும் கூட ஒரு சிறிய கிராமமா தான் இருந்தார்களாம் நேபுகாத்நேசரின் காலத்தில். ஆனாலும் கர்த்தர் சொன்னது நடந்தே தீரும். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அதுதான், தான் சொன்னவற்றை செய்து முடிக்குமாலும் அது வீணாக திரும்பி புறப்பட்டு வராது. ஆனாலும் தேவன் முடிவை அறிந்திருக்கிறவராக இருக்கிறபடினால கர்த்தர் இவைகளை நேபுகாத்நேசரின் கனவுளே காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, இங்க இந்த 30வது வசனத்துல வாசிங்களா, ஒரு ஒரு விசேஷித்த வார்த்தை இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நீ பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுக்குண்டு தொடர்ந்து வாசிங்க. இதுதான் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம், ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். இது ரொம்ப முக்கியம். பாபிலோன ஆண்டவர் என்னன்னு சொல்றாரு தானியேல் வாயால, ராஜாதி ராஜா. அதனாலதான் இயேசுவை குறித்து நம்ம சொல்லும் போது வெறும் ராஜாதி ராஜான்னு சொல்லி முடிக்க கூடாது. ஏன்னா ராஜாதி ராஜான்னு சொல்லி முடிச்சுட்டா அவர் நேபுகாத்நேசருடைய லெவல். நம்முடைய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அதான் நம்ம யூஸ் பண்ற பதத்துல நம்ம ஞானமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அவர் மனிதனுக்கு ஒப்பானவர் அல்ல. ராஜாக்களை தள்ளுகிறவரும் ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவாதி தேவனும் ராஜாதி ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம், தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனமா இருக்கிறார் நம்முடைய இயேசு. அதான் இந்த வசனத்துல நம்ம காட்டுறோம். தொடர்ந்து வாசிங்களேன். யார் கொடுத்தது நேபுகாத்நேசருக்கு இதெல்லாம்? அவர் தான் கொடுத்தார். அதான் அபக்கூக்கின் புத்தகத்தின் காலத்துல ஆபக்கூக்கு தீர்க்கதரிசி சொல்றார், பாபிலோனியர்கள் வருகிறார்கள் என்று ஆண்டவர் ஆபக்கூக்கு சொல்லும் பொழுது ஆபக்கூக்கு ஆண்டவரே பார்த்து பரியாசம் பண்றப்ப கேட்கிறார், அப்படி ஆண்டவரே பாபிலோனுக்கு வராங்களா, எந்த பக்கம் வராங்க, இந்த பக்கம் வராங்களா, அந்த பக்கம் வராங்களா? ஏன்னா அவர் காலத்துல பாபிலோன் ஒரு சிறிய ஒரு ஊரா தான் இருந்துச்சு. அன்னைக்கு அது பெரிய அதிர்ச்சியை கொடுக்கல. ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தை, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், வயல்களிலே தானியமின்றி போனாலும், தொழுவத்திலே ஆடுகளின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியார். ஏன் அப்படி சொன்னாரு ஆண்டவர் ஆபக்கூக் தீர்க்கதரிசியின் மூலமா என்று சொன்னால், இந்த பாபிலோன்கள் கொண்டு அப்ப வந்து சின்ன ஊர் தான் பாபிலோன், அவங்க கிட்ட வல்லமையே கிடையாது. ஆனா என்னவா மாறுவான்றது ஆண்டவர் அன்றைக்கு அறிஞ்சிருந்தார். அதனால யாரையும் இக்னோர் பண்ணி விட்டுறாதீங்க. ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிக்கை சத்தத்தை கேட்டு பயபக்தியா பத்திரமா இருங்கள். நாளைக்கு உங்களுக்கு அவன் அபாயமா இருப்பான், உனக்கு அழிவை கொண்டு வருவான். ஆண்டவர் எச்சரிக்கிறார். அன்னைக்கு பாபிலோன் தான் சுட்டெரிக்கிற பூமி திட்டத்தை அமல்படுத்தினவர்கள். பாபிலோன்கள் எந்த தேசத்தாலும் மடங்கடித்தார்களோ, அவங்க மடங்கடித்துட்டு வெளியே வரும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு நெருப்புல வச்சு ஊரே என்ன பண்ணிடுவான், கொளுத்திடுவான், அங்க ஒண்ணுமே இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், வயல்ல என்ன இல்ல, தானியம் இல்ல, தொழுவத்துல மாடு இல்ல, ஆடு இல்ல, ஒண்ணுமே இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் கொளுத்து விட்டான். ஆனாலும் விசுவாசத்தினால் நீதிமான் அதோடைய அர்த்தம் வந்து விசுவாசத்தில் வாழுகிறவன். விசுவாசத்தில், நேற்று விசுவாசமா இருந்தேன், இன்னைக்கு நான் விசுவாசமா இருக்கிறேன், நாளைக்கும் விசுவாசமா இருப்பேன். இப்படிப்பட்டவன பற்றி தான் ஆண்டவர் பேசுற ஒழிய விசுவாசம் என்கிறது ஏதோ நான் விசுவாசிச்சிட்டேன் அதனால நான் பிழைப்பேன் அப்படி கிடையாது. விசுவாசம் உள்ளவனாகி இருப்பதனால், இதுதான் அந்த வசனத்தின் விளக்கம். ஆமென். இப்ப அந்த கட்டத்தில் இப்ப இருக்கிறாங்க, ஆண்டவர் தான் கொடுத்தாரு. வாசிங்க 38, தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். பாருங்களேன், இந்த புற ஜாதியின் ராஜ்யங்களிலே யூதர்களை இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் உயர்ந்தவன் எவனுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, பாபிலோன் நேபுகாத்நேசரை உயர்த்தி பறவையை கூட அவன் கரத்துல கொடுத்தார். ஆண்டவர் எழுப்பினார் பாபிலோனின் ராஜாவை, ஆனா அவன் அதை அறியல. அவன் தான் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் வளர்ந்து நினைச்சுக்கிட்டான். வாசிங்க சிஸ்டர், தொடர்ந்து. நீரே ரைட், இந்த வார்த்தை தான் எனக்கு முக்கியம், கீழ்த்தரமான. அப்படி என்று சொன்னால், இந்த நேபுகாத்நேச்சர் ஆட்சிக்கு கீழாய் வரப்போகிற ஒவ்வொரு ராஜ்யமும் எப்படி இருக்கும் போது கீழ்த்தரமானது, தரத்திலே குறைவு உள்ளது. அதனாலதான் இந்த ஒவ்வொரு மெட்டலும் தரத்துல குறைஞ்சுகிட்டே இருக்குது. ஏன்னா அவன் ராஜ்யத்திலே கீழ்த்தரமானவன், அவன் புத்தி வித்தியாசமாக சிந்திக்கிறவன், ஜனங்களுக்கு நன்மை நினைக்கிறவர்கள் அல்ல, கொடூரமான மனிதர்கள், இன்னும் கொடூரம், இன்னும் கொடூரம், கீழ்த்தரம். இப்ப அந்த கீழ்த்தரத்தை குறிச்சு மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேனே. ஆண்டவர் சொல்லிட்டாரு, தங்க தலை யாரு, நீ நல்ல மனுஷனாயா, அப்படின்னா பெருமை தான் உந்து பிரச்சனைய. ஆனா என் ஜனமாகி இஸ்ரவேல நீ கொண்டு வந்து என்ன பண்ண, நீ வச்சுக்கிட்டேங்க, அவங்க அடிமைதான படுத்தல நீ, அதான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன். தானியில கூட கொண்டு வந்து உன் மேஜில இருந்து என்ன பண்ண, அவங்க சாப்பாட கொடுத்த. எந்த ராஜா, எந்த புறஜாதி ராஜாவும் யூதர்களுக்கு இது செய்தது கிடையாது. ஆண்டவர் நேபுகாத்நேசரை ஆசீர்வதித்து உயர்த்தினார். ஏன்னா அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருந்தது. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு எப்படியும் தெரியல, தானியல் புத்தகம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் விசுவாசிக்கிறேன், பரலோகத்துக்கு தேவன் தம்முடைய இரக்கத்தினால என்னை கொண்டு போனார்னா மரிச்சதுக்கு அப்புறம். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா அப்பப்போ எல்லாரும் போயிட்டு வராங்க, அதுக்காக தான் சொல்றேன். என்னை மறிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் அவர் இரக்கமாக இருந்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை பரலோகத்துக்கு ஏற்றுக்கொண்டா நான் நேபுகாத்நேசரை காண்பேன். ஏன்னா அவன் தேவனை அறிந்த ஒரு மனுஷனை தான் மறித்து போகிறான். ஸோ அதனால் ஆண்டவர் அவன் தங்கத்துக்கு ஒப்பாய் வச்சிட்டார், கோல்டு. இப்போ அதுக்கு அடுத்து வந்து மீதோ பெர்ஷியன். இந்த ராஜ்யம் நேபுகாத்நேச்சாரின் ஆட்சி போல அல்ல. ஏன்னா நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சி சர்வ அதிகார ஆட்சி, ராஜரீக, அதனால தான் கிங் ஆஃப் கிங்ஸ், ராஜாதி ராஜன். அப்படின்னா நேபுகாத்நேச்சார் சொல்ற கோட்டை இந்த உலகத்தில் இருக்கிற எவனமே தாண்ட முடியாது. தட் இஸ் சாவரன் ரெயின் சொல்வாங்க, சர்வ அதிகாரத்தின் ஆட்சி. ராஜா உத்தரவு கொடுத்தா இருப்பா, ஏ அசையாதீங்க, நல்லா நில்லு, ராஜா சொல்ற நிக் சொல்ற எல்லாம் நின்றுவான். ஆனா இப்ப மீதோ பெர்ஷியன் ஆட்சி வரும்பொழுது என்ன ஆச்சு, அந்த மீதோ பெர்ஷியன் ஆட்சிக்குள்ள 120 கவர்னர்ஸ் ஆளுநருங்களா, ஆளுநர்கள், 120 ஆளுநர்களை வைத்துதான் அந்த ராஜாக்கள் இயங்கினார்கள். அப்படின்னா அந்த ராஜா எந்த தீர்மானம் எடுத்தாலும் அந்த 120 ஆளுநர்கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும். அப்போ அவங்களுடைய ஆட்சியின் படி பாத்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் நினைச்சதை செஞ்சான், ஆனா மேதோ பெர்ஷியன் ராஜாக்கள் செய்ய முடியாது, தரத்துல குறைவு. அதுக்கு அடுத்து வந்து கிரேக்க சிவிலைசேஷன். கிரேக்க ஆட்சியை பார்க்கும்போது அலெக்சாண்டருடைய அவருடைய தலைமை தாங்கி நடந்தாலும், அலெக்சாண்டர் இருந்தாலும், அவர்கள் நொபிலிட்டி, அதாவது அதுல விசேஷ தன்மை உடைய மனிதர்களை அவர்கள் தலைவர்களாக அங்காங்கே ஏற்படுத்தியிருந்தார்கள். எனவே அவர்களுடைய ஆட்சியும் நேபுகாத்நேசரை போல அலெக்சாண்டர் சொன்ன நடக்கும் அப்படி கிடையாது. அவர்கள் எல்லாருமே கூட வேண்டும், எல்லாருமே தீர்மானிக்க வேண்டும். அதை தொடர்ந்து வந்த ரோமபுரின் ஆட்சி. இப்போ கிரேக்க ஆட்சி வரும்பொழுதே டெமோக்ரசி என்ன சொல்லுவாங்க, என்னதுங்க மக்களாட்சி. கிரேக்க சிவிலைசேஷன்லேயே வந்துருச்சு. அலெக்சாண்டர் கிரேட் காலத்திலே என்னாச்சு, மக்கள் ஆட்சிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சு. அந்த மக்கள் ஆட்சி வந்த காலத்தில் தான் ரோமாபுரியின் ஆட்சி வந்தது. ரோமாபுரியின் ஆட்சி வந்த உடனே ஓட்டு போட்டு தான் ஒருவனை தெரிந்து கொள்ளலாம். அவனை தெரிந்து கொள்வதற்கும் ஜனங்கள் ஓட்டு போடலாம், அவனை தள்ளுவதற்கும் ஜனங்கள் என்ன செய்யலாம். இதுக்கு பேர் தான் மக்கள் ஆட்சி. இது ரோம ஆட்சி வரும் பொழுது அந்த ஆட்சி வந்து விட்டது. அதில் நிறைய ஊழல்கள் வருகிறது. இன்னைக்கும் நம்ம நாட்டில் ஏன் ஊழல் இருக்குது காரணம் பார்த்தீங்கன்னா, இது பிரச்சனை தான். நாமளா பார்த்து யாருங்கன்னா ஒரு ஓட்டை போட்டு அவங்கள தலைவன் ஆகி விட்டுறோம். அவர் வந்தார்னா நான் 5 வருஷம் இருக்க போகிறேன், நானோ என் வீட்டாரோ என்றால் எல்லாரையும் கொள்ளையடிப்போம் அப்படின்னு மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிக்கிட்டு, என் 5 வருஷம் தான், நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட அவங்க கேட்டவன் வைத்திருச்சு பேசுவாங்க, என்ன சார்னு சொல்கிறீங்க, 100 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு, என்னைக்கு அதெல்லாம் சம்பாதிக்கிறது, விட்டுட்டு போயிட முடியுமா அதை அப்படின்னு சீரியஸாக பேசுவாங்க. இது மக்களாட்சினால வருகிற பிரச்சனை. எனவே இந்த எல்லா ஆட்சிகளிலும் தலை சிறந்த ஆட்சி நேபுகாத்நேசரின் ஆட்சி. என தேவன் கொடுத்தார், தேவன் ஏற்படுத்தினார். இப்போ ஒரு கல் புறப்பட்டு வந்தது. சங்கீதம் 118 அந்த கல்லை குறிச்சிருக்கிறது. ஏசாயா 8வது அதிகாரத்தில் இந்த கல்லை குறிச்சிருக்கிறது. மத்தேயுல இருக்கிறது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் இருக்கிறது. இது எல்லாமே கல். யாரே அந்த கல் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது? அந்த கல் யார்? இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பின் கல்மலையானவர் அவர் ஒருவரே, கண்மலையான தேவன் அவர் ஒருவரே. இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? அவருடைய ஆட்சியை கொண்டு வந்து இந்த பூமிக்கு நேராக வரும்பொழுது, அப்ப யாருடைய ஆட்சி இருக்கு தெரியுமா? இயேசு வரும்போது 2வது வருகையில பாதத்தின் ஆட்சி தான் இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 விவாதங்கள் இருக்கு. ரெண்டுத்தையும் சொல்றேன். என்ன நடக்கும் இயேசுவின் ஆட்சி வரும்பொழுது? என்ன நடக்கும்? எப்பொழுது இது நடக்கும்? அதை முதலாவது பார்த்துக்கலாம். எப்பொழுது நடக்கும்? இப்போ ஒரு கிறிஸ்தவ பிரிவான ஜனங்கள், ஏன்னா எதையுமே விட்டு வைக்கல, நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு போயிட்டானுங்க. அதனால கிறிஸ்தவ சொத்து பிரிக்கிறதுல கில்ல அடிக்கல அடிக்கிறாங்க. ஏன்னா பிரிக்கிறதுல நம்பர் ஒன், சேர்த்து வைக்கிறது நம்பர் ஒன் கிடையாது. எதை எடுத்தாலும் எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு போறது. ஒரு விளக்கத்தை தூக்கி அது நாளா பிரிச்சுக்கிறது. என்ன இந்த அப்பமா இது பிட்டு சாப்பிட்றதுக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வேதம், நமக்குள்ள இருக்கிறது ஒரு ஆவியானவர், ஒரு ரட்சகர், ஒரு தகப்பன். ஆனா நம்ம எல்லாம் பிரிச்சு கிடக்கிறோம். இது பிசாசின் திட்டம். அதனாலதான் நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். ராமன் சொல்வீங்களா? இப்ப ஒரு விவாதத்தின் ஜனங்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த கல்லு உருண்டி ஏற்கனவே வந்து விட்டது. இயேசு இந்த உலகத்திலே ரட்சகரா வந்த பொழுது அவர் என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஒரு முறை சொல்றார், இன்னொரு முறை பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறதுன்னு சொல்றார். அந்த வார்த்தையை வச்சு இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கல்லு வந்து விட்டது, அவர் ஏற்கனவே புரட்டிட்டாரு கல்லு, எல்லா ராஜ்யங்களும் அழிச்சிட்டாரு, இனி இந்த ராஜ்யங்கள் எதுவும் தலை சிறக்க முடியாது, அவருடைய ராஜ்யத்தை அமைச்சு விட்டார். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், இயேசுவின் ராஜ்யம் வந்திருக்கிறதா இல்லையா? வந்திருக்கிறது. ஆனா எங்க வந்திருக்கிறது? அரசுக்குள்ள வரல, நமக்குள்ள மட்டும்தான் வந்திருக்கிறார். அதாவது இப்ப மிடில் ஈஸ்டன் கண்ட்ரில வாழ்றவங்களுக்கு நீங்க கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மேட்டரை. இப்போ ஒரு ஷேக் இருக்கிறார், ஏன்னா அந்த ஊர்ல ஒரு ராஜா ஸ்தானத்தில் இருக்கிறவர் அந்த மனுஷன் தான். இப்போ ஒரு ஷேக் வந்து அவருடைய ராஜ்யம்னு சொல்லிட்டு அவர் காம்பவுண்ட் போட முடியாது, ஏன்னா மணல் தான். மணல் என்ன காம்பவுண்ட் போட முடியும் நீங்க? மணல் என்ன மார்க்கிங் பண்ண முடியும் நீங்க? பண்ண முடியாது. அப்போ ஒரு ஷேக்ன்ற மனுஷன் இது வரைக்கும் என் ராஜ்யம்னு எப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ஒரு ஊர் ஆறு அங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷேக் போய் சொல்லுவார், நீங்க எல்லாம் எனக்கு கீழே வணங்கி இருந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களை ஆளுக செய்கிறேன், என்னை மீறினீங்கன்னா அவனா உன்னு தூக்கிடுவேன், ஏன் ஆட்சி சர்வ ஆட்சி இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு ஒன்னு, ஆமா ஷேக் நாங்க உங்களுக்கு கீழே நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே யாரெல்லாம் அந்த ஷேக் உடைய ஆட்சி கீழே வருகிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் அவருடைய ராஜ்யத்தின் பிரிவு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த பக்கம் ஒரு 5 மைல் தூரத்துல இன்னொரு 10 வீடு இருக்கு. அவங்க இந்த ஷேக்க பட்டி கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க? நாங்களும் அவர் ராஜ்யத்துக்குள்ள வரோம், நல்லா பாத்துக்கிறாராமே, ரொம்ப நல்ல மனுஷன் ஷேக், நாங்களும் வரோம். அவங்க என்ன பண்ற? 10 வீட்டுக்காரன் வந்து ஷேக் நாங்களும் உங்களுக்கு பிரஜநிதிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ராஜ்யத்தின் எல்லை என்ன செய்ய பார்க்கிறது? புரியுதுங்களா நான் சொல்றது? அதே போலதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. யாரெல்லாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறவன் இயேசு விசுவாசிக்கிறானோ அவ்வளவு பெரிதாக தேவனுடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 12 சீஷர்களை வைத்து அகில உலக முழுவதும் அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம், அதை சொல்றார் இயேசு கிறிஸ்து, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு. இயேசு இந்த ராஜ்யம் உலகம் எங்கும் பரவிடணும், அப்போது முடிவரும் சொல்ல பிரசங்கிக்கப்படணும். ஏன்னா இந்த ராஜ்யத்தின் அனுபவம் உனக்கும் எனக்கும் உள்ளதான் இருக்கே தவிர இன்னும் வெளியே வரல. இன்னும் நம்ம ஆட்சி, நம்முடைய தேசம் யாராலதான் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது? வேற அரசாங்கம் தான். ஏன்னா இந்த வசனத்தின்படி இந்த கல் அடிச்சிச்சுன்னு சொன்னா எல்லா ராஜ்யங்களும் என்ன செய்யணும்? காற்றுனால பறக்கப்படணும். அவருடைய ராஜ்யம் பெருசாய் வளர்ந்து பூமியை எங்கேயும் முழுவதும் அவருடைய ராஜ்யம் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். அது இன்னும் நடக்கவில்லையே. அதனால முதல் விவாதத்தில் இருக்கிற சிந்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால நான் என்ன விசுவாசிக்கிறேன் சொன்னால், வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தின் அடிப்படையில் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 2 வருகையில் இந்த பூமியை நோக்கி வரும்பொழுது தான் அவருடைய ஆட்சியை நம் மத்தியில் என்ன பண்றாரு, கொண்டு வரப்போகிறார். இந்த பூமியை அழித்து புதிய வானமும் புதிய பூமியை உண்டாக்க போகிறார். அதில் நாம் அவரோட கூட என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். அன்னைக்கு எந்த ஆட்சியும் கிடையாது, இயேசு கிறிஸ்து ஆட்சி மட்டும்தான். அல்லேலூயா. எந்த கடந்த காலத்தின் எந்த ஆட்சிகளும் அந்த ஆட்சி கிட்ட வர முடியாது, அந்த ஆட்சி கிட்ட பேச்சே கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் ஒரு தூளை போல நசுக்கி போட்டு, காற்று பதரை போல அதை தூக்கி கொண்டு போயிடும், சூரியனை கண்ட பனியை போல சகல ஆட்சிகளும் அவர் பாதபடியில் கிடக்கும். ஆனால் அவருடைய ராஜ்யமோ ஓங்கி வளரும். நித்திய நித்திய காலமாக அவர் ராஜாதி ராஜாவாய் நம்முடைய தேவனாக அவர் வீற்றிருப்பார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை வைத்து ஒரு அலிலேயோ சொல்லுவோமா? அல்லேலூயா. இதுதான் வசனம், இதுதான் கடைசி நாள் நடக்க போறது, அதுதான் இந்த பாதத்துக்கு அடையாளம். ஏன்னா இந்த பாதத்துல 2 பொருள் இருக்கிறது, இரும்பும் சுட்ட களியும். இரும்பு எதை குறிக்கிறது? டிக்டேட்டர்ஷிப். அதுக்கு என்ன தமிழ் வார்த்தை சொன்னோம்? சர்வ ஆட்சிங்களா, சர்வ அதிகார ஆட்சி, ரெண்டுமே கலந்துருக்கும் கடைசி நாட்கள்ல. சர்வாதிகார ஆட்சி இருக்கும், மக்கள் கட்சியும் இருக்கும், டெமோக்ரஸியும் இருக்கும். அதான் ஒன்று வந்து கடினம், ஒன்று வந்து சாஃப்ட். மக்கள் கட்சி சாஃப்ட், வேணான்னா நம்ம 5 அப்புறம் ஓட் போட்டு வேற ஒருத்தர் கூட்டு வரலாம். சர்வாதிகார ஆட்சியில் அது நடக்காது. இந்த கடைசி நாட்களில் இது நடக்கும். அது மாத்திரமல்ல, 10 விரல்கள் கடைசி நாட்களிலும் நடக்க போ இருக்கு, எழும்ப போகிற 10 ராஜ்யங்களை குறிக்கிறது. இதில் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஐரோப்பாவில் இருக்கிற அந்த 10 ராஜ்யங்கள் சேர்ந்து வந்ததே அதுதான் அதோட நிறைவு என்று சொல்கிறார்கள். அதில் எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை, ஒருவேளை நான் தவறாக கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னுடைய விவாதம் என்று சொன்னால், இந்த காலாகிய ரோம ஆட்சிக்கு பிறபாடு யார் உலகத்தின் ஆட்சியை கைப்பற்றினது? ஏன்னா காலில் இரும்பு இருக்குதே, அந்த இரும்பு யார்? அப்ப இவங்களுக்கு அடுத்து யார் எடுத்தாங்களோ அவங்களா தான் இருக்க முடியாது. அப்ப அந்த ஆட்சியை யார் கைப்பற்றினது பார்க்கும்பொழுது, அரபஸ், மகமதியர்கள். இந்த கடைசி நாட்களின் ஆட்சியில 10 மகமதிய தேசங்கள் எழும்பும். யா 5 முன்னாடி, 10 முன்னாடி பெங்களூர்ல ஒரு அரபு கிரானா தேர்ந்தீங்கன்னா, எங்க நாத்து யாருனா ஒரு மூலை கிடப்பான் ஒரு அரபு, சுக்ரான் சுக்ரான் சொல்லிக்கிட்டு. இன்னைக்கு எங்க வீட்டு பின்னாடி வந்து பாருங்க, 10 ஒருத்தன் அரபு தான் எங்க வீட்டு சுத்திரமே. அவங்க யாரையும் மதிக்கிறது கிடையாது, போலீஸ்காரனுக்கு அடங்கிறது கிடையாது, எங்க போனாலும் அடி தடி பிரச்சனை தான், துப்பாக்கியோட தான் போறானுங்க. ஒரு வாலிப பெண்ணு நடக்க விடுறது இல்லை ரோட்ல நிம்மதியா, பயங்கர அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவனுடைய ராஜ்யம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏன்னா இது எங்க வந்து முடிக்க போகுதுன்னா, ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையில வந்து இது முடிய போகுது. ஸோ என்னுடைய ஒரு யூகம் என்னவென்று சொன்னால், இந்த கடைசி காலத்தின் ஆட்சி 10 முகமதிய ராஜ்யங்கள் எழும்ப போகிறது. அந்த முகமதியின் ஆட்சி வரும்பொழுது அந்தி கிறிஸ்தின் ஆட்சி அதோட கூட சேர்ந்து வரப்போகிறது. நிறைய உபத்திரவங்கள் கிறிஸ்தவர்களுக்கு வரப்போகுது. இன்னைக்கு சமீப காலத்தில் கிறிஸ்தவங்களை நிறைய சுட்டவன் யாரு, தலையை வெட்டினவன் யாரு, இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கடைசி நாட்களின் நடுவில் கூட நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஆட்சி தான் சர்வாதிகாரமுள்ள ஆட்சியாக பூமி எங்கும் அவருடைய ஆளுகை வரப்போகிறது. அவரை நம்பியிருக்கிறவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. முடிவை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்போ தானியேல் இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். கொடுத்த உடனே நேபுகாத்நேசார், தானியேல் உங்க ஆண்டவர் தான்பா உண்மை உள்ள ஆண்டவர்னு தானியேல் கிட்ட படிந்து வணங்கி கொண்டாரா? தானியேலுடைய ராஜா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரா நேபுகாத்நேசார்? இல்லை. வாசிக்க கேட்கலாம் அதே அதிகாரத்தில் 46வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். யாருக்கு முன்னாடி விழுந்து? தானியேலுக்கு முன்னாடி முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். இப்ப இந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்துக்கு நடுவில் என்னமோ நடந்திருக்கிறது. எனக்கு தெரிந்த வரையில இந்த தானியேல் எப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் மற்றவங்க நல்லா இருக்கணும் நினைச்ச தானியேல், தனக்கு மகிமையை சேர்க்காதபடி தேவன் ஞானத்தை கொடுத்தேன்னு சொன்ன தானியேல், ஒருத்த அவருக்கு முன்னாடி தூப வர்க்கத்தை காட்டிட்டு இருக்கிறானா, இங்க கொஞ்சம் காட்டு அங்க கொஞ்சம் காட்டுன்னு நிக்காம தானியேல் என்ன செய்திருப்பாரு? கிளம்பி இருப்பாரு அந்த இடத்த விட்டு. கிளம்பும் போதுதான் ராஜா இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நோக்கி கடைசி நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்ச நாள் தீர்க்கதரிசனம் சொல்லி அது நிறைவேறணும். பாஸ்டர் உங்க வார்த்தையினால தான் நல்லா இருக்கிறேன். நீங்க எத்தனை விசுவாசிங்க வாய் கூசாம சொல்றீங்க பாஸ்டர் உங்க பிச்சைன்னு. அந்த லெவலில் உங்களை உள்ளி ஆண்டவர் உங்களை ராஜரீக ஆசாரியை கூட்டமாக தானே வச்சிருக்கிறாருங்க. உங்களுக்கு தானே என்ன வேலைக்காரனா வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒரு ஊழியக்காரன்ட்ட ஒரு மனுஷன் போய் அவங்க பண்ற கொடுக்குற ஒரு நாள் தீர்க்கதரிசன வார்த்தைக்காக ஐயா அவங்க பிச்சை ஐயா, அப்போ இயேசுக்கு என்ன இருக்காங்க? இன்னைக்கு அநேக தேவ ஊழியர்கள் அந்த ஆராதனையை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எங்கே கணம் எங்கே நடந்து போனா ஏஞ்சிக்கணும் எல்லாரும். ஏன்னா மரியாதை இல்லையா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரன் நடந்து வர கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கியா நீ? மரியாதை தெரியாத நானே வேலைக்காரன், நானே வேலைக்காரன். இதெல்லாம் என்ன இதுன்னா கடைசி நாட்களில் தேவன் பயன்படுத்த சித்தம் கொண்டாலும் மகிமையை நாம் நமக்கு தான் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். எல்லாரும் எழுந்து இருக்கலாம். தமிழில் ஒரு விஷயத்தை விளக்கணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. எனக்கும் தமிழில் எழுதவும் வராது படிக்கவும் வராது. ஆனாலும் அது நடுவில் எப்படியாக இந்த வசனம் தமிழ் ஜனங்களுக்கு போய் சேரணும் என்பதற்காக நான் எடுக்கிற முயற்சிகளை தேவன் கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறாரு. அதனால் இங்கே அங்கே கொஞ்சம் தத்தளித்து தடுமாறும் போது அதெல்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நமக்கு தமிழ் அவ்வளோதான் தெரியும். ஆனால் எப்படியோ சத்தியம் உங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். சத்திய வசனத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஆமென் சொல்லலாமே. அலைலூயா, அலைலூயா. ஆண்டவர் என்ன காட்டுறாருன்னா சரித்திரங்கள் கீழே போய் கொண்டிருக்கிறது, மனுஷனுடைய வாழ்க்கை தரம் தரங்கட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன தர்ம வேதனைக்குரிய காரியம், சபையும் அதில் கலந்து விட்டுருக்கிறது. சபைக்குள் பரிசுத்தம் கிடையாது, உண்மை கிடையாதுங்க. சபைக்குள்ள தேவ பயம் கிடையாதுங்க. தெய்வ பிரசன்னத்துக்குள்ள ஒரு மனுஷன் ஆராதிக்கும் பொழுது எல்லாம் வாயில சிங்கம் போட்டுக்கிட்டு அப்படியே பராக் பார்த்துக்கிட்டு ஒரு தேவ பயமே இன்னைக்கு இல்லை. எப்ப கடைசியா ஒரு தீர்க்கதரிசி சபைக்குள்ள வந்து சபையில நடக்கிற பாவங்களை பகிரங்கமா தீர்க்கதரிசனம் சொன்ன சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா சமீப காலத்துல? கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் இப்படி சொல்லி சொல்லியே நம்மளை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். சபையே தேவன் வசனத்தை நமக்கு விளக்கி ஆழமாகவும் தெளிவாக நமக்கு கொடுக்கிற நோக்கம் என்ன தெரியுங்களா? அவரை உண்மையாக தேடுகிற ஒரு ஜனமாக நாம் மாற வேண்டும். நான் அவரை உண்மையாக தேட என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவதற்கு மாத்திரம் உங்கள் இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு கொஞ்சம் வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க பார்ப்போம். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முடிவை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆராதனையை தானியேல் உதறி தள்ளியிருக்கலாம். அவரை ஆராதிக்க நேபுகாத்நேசர் வந்த அப்போ ஒருவேளை நிச்சயமா தானியேல் அங்கே நின்றுக்க மாட்டார், ஏன்னா அவரை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆனால் உயர்வு வரும்பொழுது சந்தோஷமா ஏற்றுக்கிறார். ப்ரொமோஷன் கிடைச்ச உடனே சந்தோஷமா ஏற்றுக்கிறார். அந்த ப்ரொமோஷன் என்ன பண்றாரு தெரியுமா? மற்றவனை உயர்த்துவதற்காக உபயோகப்படுத்துறார். நான் வந்துட்டேன், பாபிலோன்ல என்னை உயர்த்தி வச்சுட்டாங்க, மாமா மச்சான் அண்ணே தம்பின்னு தேடி ஓடாம. யா ராஜாவே, இந்த கனவு சொப்பனம் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் மட்டும் தனியா ஜெபம் பண்ணல ராஜாவே. அந்த ஷாத்ராக்கு, அந்த மேஷாக்கு, அந்த ஆபேத்நேகோ, அந்த மூணு பேரும் என் கூட சேர்ந்து ராவெல்லாம் ஜெபிச்சாங்க ராஜாவே. என் கூட அவங்களே விட்டுருங்க ராஜாவே. உனக்காக யாரோ கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க ஐயா. தேவன் உன்னை விடுவித்து உன்னை உயர்த்தும் பொழுது உனக்காக ஜெபித்தவர்களை நீ மறக்க வேண்டாம். உனக்கு உறந்தோனையா நின்றவர்களை நீ மறக்க வேண்டாம். ஒருவேளை அவங்க இன்னைக்கு ஞானம் இல்லாமல் உங்களை திட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம், இல்லை உங்களுக்கு அவங்க மேலே ஏதாவது கசப்பு கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய ஜபத்தினால ஆண்டு உங்களை நிறுத்தியிருக்கிறாரு, மறக்கலாமா? ஒரு நிமிஷம் நீங்கள் நினைவு கூறுங்க, யாரெல்லாம் ஆண்டவர் உங்களுடைய லைஃப்பில் உபயோகப்படுத்தினார். சில பேர் உங்களுக்கு தேவன் உபயோகப்படுத்தின பாத்திரங்களை நோவை அடித்து அனுப்பியிருக்கலாம், மன்னிச்சிருங்க. நம்மளாம் விழுந்து போன மனுஷங்க, நம்ம யாரும் பர்ஃபெக்ட், நானே கிடையாது, யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அவர் சுத்த பிச்சை கிருபையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம. மற்றவங்க மேலே கசப்பு வச்சு என்ன பிரயோஜனம்? மன்னிங்க அவங்கள. ஆண்டவரே, இந்த பாஸ்டரை நான் மன்னிக்கிறேன், இந்த பிரதரை நான் மன்னிக்கிறேன், இந்த சிஸ்டரை நான் மன்னிக்கிறேன், இவரை நான் மன்னிக்கிறேன், அவரை நான் மன்னிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் யாருமே நீதிமான்கள் அல்ல ஆண்டவரே, உங்கள் கிருபையில் நாங்கள் வாழுகிறோம். அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கொஞ்சம் உங்கள் வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து நீங்க அந்த ஆசீர்வாதத்தின் ஜபத்தை உங்களுக்காக ஜபித்தவர்களுக்காக, உங்களை தேவ வழியில நடத்தினவர்களுக்காக ஒரு சிறிய ஒரு ஜபம் இன்னைக்கு காலையில் மத்தியான வேலை செய்வீங்களா? செய்யுங்க. Close your eyes. Pray. Pray. Pray for those who have been a cause for you to come to salvation. People who shed tears for you. Just bless them. Lord, I want to bless them. ஆண்டவரே, இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சொல்லுங்க, மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். அவங்க மேல எனக்கு சில சமயத்தில் கோபம் இருக்கு ஆண்டவரே, சில காரியங்கள் அவங்க செஞ்சதே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனாலும் ஆண்டவரே, அதெல்லாம் நான் விட்டுறேன் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் விழுந்து போன மனுஷர்கள், அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிற ஆண்டவரே. நீர் எனக்கு கொடுத்த இந்த உயர்வின் மூலியமாக, எனக்கு கொடுத்த இந்த தெளிவின் மூலியமாக, நீர் எனக்கு கொடுத்த இந்த வெளிப்பாடின் மூலியமாக ஆண்டவரே, நான் இன்னும் இடத்துல நெருங்க நெருங்க அவர்களுக்காக நான் ஜெபிக்க நீர் எனக்கு உதவி செய்யுங்க. அவர்களுக்கு என்ன நான் உதவி செய்யணும், நான் உங்களுக்கு என்ன கடமையை செய்யணும், நான் உங்களுக்கு என்ன, நான் என்ன வகையில் அவங்களை கனப்படுத்தணும் நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன் என்று ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு சில சமயத்தில் நீங்க அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை சுற்றில் இருக்கிற சிறையேற்பை ஆண்டவர் உடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உயர்வுகளையும், இன்னும் கிருபைகளையும், இன்னும் தயவுகளையும் என் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, அருமையான மத்தியான வேளையில நன்றி உள்ள இருதயத்தோட நாங்கள் வருகிறோம். தானியேல் 2வது அதிகாரத்தில் இந்த கடைசி வசனங்கள் வரையிலுமாக இருக்கிற சம்பவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஓரளவுக்கு ஆண்டவரே, இன்னும் எவ்வளவோ ஆழங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இதுவே எங்கள் தலை சுத்துது ஆண்டவரே, இதுவே நாங்கள் கேட்க கேட்க எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, எவ்வளோ ஆழமான உங்களுடைய சத்தியம், எவ்வளோ ஆண்டவர் அற்புதமான சத்தியம், எவ்வளோ செயல்முறை படுத்தக்கூடிய அளவுக்கு ப்ராக்டிக்கலான உங்களுடைய சத்தியம், உடைய வசனத்திற்காக நாங்கள் நமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அந்த உடைய தேவ ஜனங்களை உடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நீர் கிருபை செய்வீராக. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவே. ஆமென்.